அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகம்னு சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்காருன்னு இந்த விஷயத்தை சாதிச்சார். அப்போ இந்த தேசிக சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய சமாசரணம், சரணாகதி, இதெல்லாம் ஒரு சிலருக்கு மாத்திரம் இருக்கக்கூடியதா இல்ல பொது தர்மமா? சரணாகதி சமாசரணத்தை பத்தி சுவாமி தேசிகன் அழகா ஒரு விஷயம் சாதிக்கிறார். இதெல்லாம் வைதிக தர்மமா இல்ல பொது தர்மமா அப்படின்னு தேசிகனே கேட்டுட்டேன். வைதிகமான பொது தர்மங்கள் அதான் வேதத்துல சொல்லியிருக்கு, ஆனா பொது தர்மம் எப்படிங்கிறதா சத்தியவசன ஆதித்தங்க சத்தியம் வேதத்துல சொல்லியிருக்கு, அது வைதிகம் தான், ஆனா எல்லாருக்கும் உரியது தானே. அந்த மாதிரி இது எல்லாமே எல்லாருக்கும் உரியது தான் அப்படிங்கிறார். அதனால சமாசேனம்னா என்ன? ஒருவனை வைஷ்ணவனாக ஆக்குவது. வேற யாரும் இல்லப்பா, நீ விஷ்ணுவை சேர்ந்தவன், பகவான் விஷ்ணுவை சேர்ந்தவன், விஷ்ணுவனுடைய அடையாளத்தை தரித்துக்கொள். ஏன்னா இதை பத்தியும் சுவாமி தேசிகம் சாதிக்கிறார். அந்த சங்கச்சக்க தாரண அதிகாரத்துல ஒருத்தர் தாசன் இருக்கணும்னு என்ன பண்ணலாம் கேட்டா, அவனுடைய அடையாளத்தை இவன் தரிக்கணும். மூணு சொல்ற, ஒன்னு அவனுடைய அடையாளத்தை தரிக்கணும், ரெண்டாவது அவனுடைய தனியனை சொல்லிக்கொள்ளணும், தனியன் சுலோகம், மூணாவது அவனுடைய பெயரை சொல்லி தன்னுடைய கையிலே விரலையோ ஏதாவது வெட்டி கொள்ளுதல். இது மூணு சொல்லு தர்மசாஸ்திரத்தை. இது மூணாவது கொஞ்சம் ராஜசமான நம்மளா பண்ண மாட்டான். ஏகலவி என்ன பண்ணாருன்னா, இன்னும் எல்லாரும் துன்புறுத்தராங்கிறார், துன்புறுத்தர. இது வந்து சாஸ்திரியமான ஒரு விஷயம், புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஏன்னா ஏற்கனவே சாதிச்சுட்டாரு கடைசியில் ஆச்சாரிய பக்தி மேலே அப்படியோ. இப்போ அந்த மாதிரி தாசங்கிற அந்த அடையாளத்தை தரிக்கணுங்கிறபடியான சங்கச்சக்கர அடையாளம், பகவானுடைய பாத ரேகையிலே நாம் வந்து திருமண அடையாளம், இதெல்லாம் தாசபாவத்தை காண்பிப்பதற்காக ஹரிபாதா கிருதி அப்படின்னு சுவாமி தேசிகன் பிரமாணத்தோடு சாதிக்கிறார். பகவானுடைய திருவடி போல திருமண் நெத்தியில கைகளில் மார்பில் எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரியா பகவானுடைய திருவடியை இடும். இப்போ திருவடி கீழே பீடம் கீடங்கள்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம எதுக்கு இடணும்? சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கு அதை தானே நம்ம இடம். அந்த ரீதியில ஹரிபாதாகிருத்திய சரீரத்துல 12 இடத்துல துவாதச ஊர்தகுண்டம் சொல்றதுல ஒரே ஆகாரத்துல இடம் சுவாமி தேசிகன் இதெல்லாம் சாய்ச்சிருக்கேன். இப்ப இதெல்லாமே பொது தர்மங்கிற ஏன்னு கேட்டா, அங்க பார்த்தோம்னா யார் யார் எப்படி எப்படி இடணும் எல்லாமே இருக்கு அதுல. அதாவது திருமணை பொறுத்தவரை நீளம் என்ன, அகலம் என்ன, நடுவில் கேப் எவ்வளோ இருக்கணும், இது எல்லாம் பாஞ்சராத்திரத்தில் ஆகமத்தில் இருக்கு. அதுக்கு மேலே நம்ம சாஸ்திரத்துல மே கீழே மேலே நீட்டணும்னா சாஸ்திரத்தில் கிடையாது, நம்ம கூட்டினா தான் அப்படி இருக்கு. இது எல்லாத்தையும் சுவாமி தேசியம் சாய்ச்சி நான் தான் சொன்னேன். 293 பிரமாண வச்சனங்கள் வச்சு சுவாமி தேசியம் இந்த விஷயத்தை எல்லாம் சாய்ச்சிருக்கேன். அது வந்து ஒருத்தருக்குன்னு மாத்திரம் இல்லை, வைஷ்ணவனா யார் வேணா ஆகலாமே. அப்போ யார் வேணா இப்பவும் நடந்துருக்கு, ஸ்ரீ பாஷ்யகாரர் காமிச்ச வழிதானே அது. அந்த ரீதியிலே சுவாமி தேசிகன் சமாசேனமும் சரணாகதியும் எல்லாருக்கும் உரியது அப்படிங்கிற ரீதியில் தான் ஒரு அதுக்கு ரகசியம் ஒன்று சொல்கிறேன். ஸ்ரீ ரகசிய திரிசாரம்னு அவங்க எந்த சாதிச்சார் சுவாமி, அதில் வந்து நிறைய பிரமாணங்கள் சாதிக்கிறார், ஏகப்பட்ட பிரமாணங்கள் இருக்கு. ஆனால் ஒரு இடத்துல கூட வேதத்தை எடுக்கவே இல்லை, ஒரு இடத்துல கூட எடுக்கல. ஏன் சுவாமி வேதத்தை எடுக்கல, ஒரே வேதாந்த தேசிகன் தான் அப்படின்னு கேட்டால், இந்த ரகசிய திரைசாரத்தை எல்லாரும் சாட்சியம் பண்ணணும். ஏன்னு கேட்டால் எல்லாரும் சரணாகதி பண்ணிக்கணும், எல்லாரும் வைஷ்ணவ வாழ்வுங்க நான். அதுக்காக இந்த வேதத்தை எடுத்துடணும்னா இல்லை பண்ணலாமா பண்ணக்கூடாதாங்கிற பிரச்சனையெல்லாம் வரும், அதெல்லாம் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக அந்த ரகசிய திரைசாரத்தில் கடைசியில் சுவாமி தேசிகன் சாதித்து ஓலை வெளியிட்டாலும் சாதிக்கிறேன் பரமகரணி ஒன்று. அதனால் சொல்கிறேன், சுவாமி தேசிகனுடைய அவதாரத்தினுடைய நோக்கமே சகல லோக உஜீவனங்கிறது. சமாசேனம் எல்லாரும் பண்ணிக்கணும், சரணாகதி எல்லாரும் பண்ணணும், எல்லாரும் வந்து அந்த மோட்சத்துக்கு போகணும் என்பதுதான் தேசிய அவதார சங்கல்பம் அப்படின்னு. இந்த சரணாகத்தின்னு இப்ப சாதிச்சது ஏதோ ஒரு பெரிய ப்ராசஸ்ன்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கு. சரணாகத்தின்னா என்ன? உண்மையில தேசியனுடைய கிரந்தங்கள் 120 கிரந்தங்கள் இருக்கு. இந்த 120 இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன சரணாகதினு சொல்லலாம், ரொம்ப சுருக்கமாக சொல்லலாம். நம்ம எப்படி என்ன திருவாய்மொழியில சொல்றாரு இல்லையா, ஏகவர்த்தம் சகஸ்திரங்கிற தேசி சுவாயத்திலும் ஒரே விஷயம் இருக்கு, தேவசீமான் சுசித்தே கரணம் வதமே ஏகமர்த்தம் சகஸ்ரீ. 1000 திருவாய்மொழியிலையும் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் எம்பெருமானை அறிவதற்கு அவனே உபாயமாகினான் அப்படின்னு அடியன் வேடிக்கை ஒன்று சொல்வேன். சுவாமி தேசியன் 1000 சுருக்கி ஒரே ஒரு என்ன சொல்லிட்டார், ஒரே விஷயத்த 1000 ஸ்லோகமும் சகிச்சிருக்கார் பாதுகா சகசத்தில். ரெண்டுமே நம்ம அது தேசிகனால் நம்பி அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி ரீதியில் தேசியன் கிரந்தங்கள்ல இருக்கக்கூடிய விஷயம் சுருக்கமாக நம்ம சொல்லணும்னா, எம்பெருமானை சரணாகதி செய்து புயந்து போக வேண்டும். அப்போ சஞ்சீவனாய சர்வேஷாம் ஏன நியாச பிரகீர்த்திதா அப்படின்னு தேசிய ஸ்லோகம் வரும். தேசிகனை என்ன பண்றார், வாழி சரணாகிதி என்னும் சாருடன் மற்றொன்றை அரணாக கொள்ளாதார் அன்பு அப்படின்னு சாதிக்கிறார். அப்போ அந்த சரணாகிதினா என்ன, அது எப்படி பண்ணணும், யார் பண்ணணும், இந்த விஷயங்கள் தான் ஞாச திலகம், ஞாச விம்சதி, ரகசிய திரேசனம் எல்லா விருந்துகளையும் மாற்றி மாற்றி மாற்றி சாதிக்கிறார். தேசிகனுடைய வார்த்தையில சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப ரொம்ப சுலபமான, எல்லாரும் செய்யக்கூடியதான, கொஞ்ச காலத்திலேயே நடக்கக்கூடியதான ஒரு உன்னதமான அதே சமயம் மகோன்னதமான ஒரு தர்மம் அப்படின்னு சாதிக்கிற. இதில் மேற்கொண்டு நிறையா விஷயங்களை நம்ம உபதேசத்து மூலமாக தான் கேட்கணும் அப்படிங்கிற ரீதியில் இருக்கு. இதில் வேடிக்கை என்னென்னு சில பேர் பயப்படுறான், ஐயோ நமக்கு சரணாகிதி எல்லாம் வேண்டாமா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இதில் ஏன்னு கேட்டால் ரொம்ப சுலபமானது, இப்பெல்லாம் ஆச்சாரியர்கள் பண்ணுகிறார்கள் அப்படின்னு இருக்கு, அது தேசியம் எடுத்திருக்கார். அதே நமக்கு சகல க்ஷேமத்தையும் கொடுக்கக்கூடியது அப்படின்னு இருக்கு சாஸ்திரங்கள்லேயும். ஸ்ரீமத் ராமாயணங்கிறது அது சரணாகதி சாஸ்திரம் தான், ராமாயணங்கிறது அப்படி பல இடங்களில் சரணாகதியெல்லாம் பற்றி சிரமம் சொல்லியிருக்கு. சுருக்கமாக நீங்கள் ஒரு விஷயம் கேட்டவங்க யார் வேணால் பண்ணலாம்னா, ஜனங்க பண்ணிட்டு இருக்கா ஒரு விஷயம் கேளுங்க, மோட்சத்துக்கான சரணாகதியும் வச்சு தான் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு ஆபத்துன்னு வச்சா மொத்தத்தையும் தூக்கி போட்டு பெருமாள் சந்தி போய் சரணாகதி பண்ணுறா, எத்தனை பேர் இருக்கா இன்னைக்கு, எத்தனையோ பேர் பண்ணுறேன், அது பலன் கை கூடி வருகிறது. அதான் எல்லாருக்கும் ஓரளவு தெரியும். அதனால்தான் சுவாமி தேசியன்னு சொல்ற இது லோகநியாய சித்தம்ங்கிற, அதை சரணாகதி பற்றி சொல்லச்ச லோகநியாய சித்தம். ஏன்னா லோகத்திலே எல்லாரும் யாராவது ஒருத்தன் மூலமாக காரியம் ஆகணும்னா மொத்தத்தையும் விட்டுட்டு அவன் காலில் போய் விழுகுது அப்படிங்கிறது, பலனை கொடுக்கக்கூடியவன் காலில் விழுந்து காரியத்தை சாதித்து கொடுக்குது, வேற உபாயம் செய்ய முடியாமல் இருக்கும்போது அப்படிங்கிறது லோகத்தில் இருக்கொள்ளு. அந்த ரீதியில் சாட்சாத் மோட்ச பலனை கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான் தான், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்போ அதுக்கான உபாயம் செய்ய முடியாமல் இருக்கும்பொழுது அவன் திருவடிகளை சரணாகதி பண்ணுவது, அந்த மூலமாக எத்தனையோ பெரிய ஆபத்து சரீரத்துக்கு ஆபத்து வரும்போதோ இல்லை ட்ரெயின் கிடைக்கல அந்த மாதிரி சமயத்திலேயோ இந்த மாதிரி எம்பெருமானி சரணாகதி பண்ணி பலன் பெற்றவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதனால லோகம்தான் இது, லோக சித்தம் தான். ஆனால் மோட்சத்துக்காகன்னு வரைச்ச மாத்திரம் சில அம்சங்கள்லாம் விசேஷமாக கவனிக்க வேண்டியதாக இருக்கு, அதை ஆச்சாரியர்கள் உபதேசம் பண்ணுகிறார்கள். இப்படி எல்லாத்தையும் விட்டு பெருமாளே கதி, நீயே கதி அப்படின்னு இருக்கிறது முக்கியமான விஷயம். எல்லாத்தையும் உடனங்கிறது சரணாகதி இல்லை. சுவாமி தேசிய அழகா சொல்ற நின் தனிமை துணையாக எந்த பாதம் பூந்ததோ, அது அழகான வார்த்தை, தனிமை துணையாகுது. தனிமை எப்படி துணையாகும், துணைனா ரெண்டு பேர் இருக்கான்னு அர்த்தம், தனினா துணை இல்லைன்னு அர்த்தம். ஆனால் தனிமை துணையாகுங்கள், அதாவது என்ன கேட்டான்னா உனக்கு துணையாக என்ன இருக்கு பார்த்தோம்னா, என்ன சொல்றேன், எனக்கு துணையாக என்னுடைய செல்வம் இருக்கு. சொன்ன வெளிநாட்டுக்கு போறவனுக்கு உனக்கு துணையாக எனக்குன்னா என்னுடைய ஞானம் இருக்கு அப்படிங்கிறது. வியாபாரியா போறான் உனக்கு துணையாக என்ன இருக்குன்னு கேட்டாலே என்னுடைய பைசா இருக்கிறது அப்படின்னு. ஆனால் பெருமாளிடம் சேவிக்கிறான் உனக்கு துணையா ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகாது, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு சக்தி இல்லை, எனக்கு ஐஸ்வர்யம் இல்லை, ஊரில் என் காணி இல்லை, உறவுமன் ஒருவன் இல்லை அப்படிங்கிற ரீதியில அந்த தனிமை அப்படி எதுவுமே எனக்கு துணை இல்லை நின்று கொண்டு போகும்போது அப்போ அது சரணாகதியா. அதுதான் நின் தனிமை துணையாக இந்த பாதம் பூண்டால் அப்படின்னு பகவானுடைய வசனத்தை சுவாமி தேசிக்கிறார். அதனால சரணாகதினா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன கேட்டா, மற்ற விஷயங்களை எல்லாம் கைவிட்டு விட்டு நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன் நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் விட்டுட்டு எம்பெருமானே கதி அப்படிங்கிற நிலைமையை நாம் அடைந்தோமானா அது சரணாகதி. அது லோகத்திலையும் உண்டு, சகல பலனுக்கும் உண்டு, அதை மோட்சத்துக்காக அதை சாஸ்திரமாக சொல்லி இருக்கிறார்கள். இத்தனை ஆச்சாரியன் நம்ம குரு பரம்பரையில் எழுந்தருளி இருந்திருக்கா, அவளுடைய கிரந்தம் அவளுடைய மனோரதமும் பூர்த்தியானதுங்கிறது சுவாமி தேசிகன் கிரந்தங்கள்லிருந்து. அப்போ இவ்வளவு கிரந்தங்கள் சாதிச்ச சுவாமி தேசிகனுக்கு பலம் அப்படிங்கிறது என்ன, பலம் அதாவது பெரிய பலம் அப்படின்னு ஒன்று தேசிகனுக்கு இருக்கு. இது வந்து ரொம்ப அழகான ஒரு கேள்வி, ஏன்னா எல்லா ஆச்சாரியாலும் சாதிச்சிருக்கா பாஷ்யம். ஆனால் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா தேசியம் கிட்டே எப்படி எல்லாம் பூர்த்தியாக இருக்கு, அப்படி ஒரு குறை இல்லாமல் பூர்த்தியாக இருக்கு. அப்போ அவருக்கு ஏதோ ஒரு பலம் ஒன்று இருக்கு. அந்த பலம்ங்கிறது உண்மையில் ரங்கநாதனும் ஸ்ரீ ரங்கநாச்சியாரும் கொடுத்த பலம். அங்கே ரங்கநாதன் வேதாந்த ஆச்சாரியன் விருதம் கொடுத்தார், வேதாந்தத்துக்கு இவர் ஆச்சாரியன் அப்படின்னு கையிட்டு காட்டுற ரங்கநாதன். இந்த வேதாந்த ஆச்சாரியன் அதாவது வேதாந்த தேசியன்னு சொல்கிறோம், சாமி தேசிகனே வேதாந்த தேசிக சாய்ச்சிருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம், எல்லாம் எல்லாரும் சாதாரண பிரிருதம்னா நிறைய பேர் நிறைய பிரிருதம் கொடுக்குறாங்க, அடியனுக்கு 10 பிரிருதம் இருக்கு. அந்த மாதிரி வேதாந்த ஆச்சாரியம் பிரிருதம் வச்சிருக்காரு, அது பிரிருதம் இல்லை சுவாமி, அது ஒரு ரைட். அது ரங்கநாதன் தன் உரிமையை கொடுக்குறான், அதை சுவாமி தேசிகன் அதை வியாக்கியானம் பண்ற சுகமிதி ஹரிதத்தம் அப்படிங்கிறது. விஸ்வஸ்மின் நாம ரூபாணி அபிவிகிதவதா தேன தேவேன தத்தம் வேதாந்த ஆச்சாரியர் செஞ்சாங்க. என்னங்கிறன்னா வேதாந்தத்துக்கு ஆச்சாரியன் ரங்கநாதன் தான். முதன் முதலிலே வேதாந்தத்தை வெளியிட்டவர் பெருமாள் தானே, அவர் தானே, அவர் தான் உண்மையில ஆச்சாரியன். மற்ற பேர்ல சிஷ்யரா இருந்து ஆச்சாரியனா வந்தவன். இவன் ஒருவனே தனக்கு ஒரு ஆச்சாரியன் இல்லாத பரமாச்சாரியன் அப்படிங்கிறார் சுவாமி தேசியம் சாதிக்கிறேன் இந்த விஷயத்தை. அப்ப வேதாந்த ஆச்சாரியங்கிறது அவனுடைய திருநாமம் அது. ரங்கநாதனுக்கு இரண்டு பேருதும் இல்லை, தன்னுடைய பெயர் அது. வேற யாருக்கும் இல்லாத பெருமாளுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பெயர் அது. அந்த பெயரை தேசியனுக்கு கொடுக்கற, என் பெயரை நீ வச்சுக்கோ அப்படிங்கிற. அப்ப அதுல ஒரு குறிப்பு இருக்கு. வேதாந்த ஆச்சாரியன் சொல்லிட்டார், எல்லாருக்கும் தெரியும், சர்வலோக சாட்சி, அங்க சீரகத்துல மொத்த பேருக்கு தெரியும், எல்லாரும் ஒத்துண்டு சேரும். இப்ப இதுல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா சீபாஷகார நியமனம் வந்து பண்ற. அப்ப வேதாந்தத்துக்கு ஆச்சாரியனா கிரந்தங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்ற. இப்ப ரங்கநாதன் சொன்னதுக்கு உபய வேதாந்தத்துக்கும் உங்க ஆச்சாரியன் சொன்னதுக்கு என்ன தாற்பயம் கேட்டான்னா, வேதாந்தத்தை வெளியிட்ட ஆச்சாரியன் தான், நான் வெளியிட்ட வேதாந்தத்துக்கு இவர் அர்த்தம் சொல்லுவேன், இந்த அர்த்தத்தை கேளுங்க. நாங்க ரெண்டு பேரும் வேதாந்தாச்சாரியம், நான் வேதாந்தத்தை வெளியிட்ட ஆச்சாரியர், இவர் அதுக்கு அர்த்தம் சொல்ற ஆச்சாரியர். ஏன்னா இவர்கிட்ட தான் முடியும், பாஷ்யகார சாஹிச்ச அர்த்தம் தானே இவர் சொல்ற, பகவத் தியாமன சாஹிச்ச அர்த்தம் தானே இவர் சொல்ற. அந்த மாதிரி திருவாய்மொழி உபய வேதாந்தத்துக்கும், ரெண்டு வேதாந்தத்துக்குமே ரங்கநாதன் தானே ஆச்சாரியர். ரங்கநாதன் தானே ஆழ்வார்களை எல்லாம் நெருங்கி பாட பாட வச்சது, அதனால மயர் வேற வருளினான் அருளினான் அப்படின்னா திருமாலால் அருளப்பட்ட சரோபன் அப்படின்லாம் சொல்றாரு. அந்த மாதிரி இருக்கல, நான் வெளியிட்ட வேதாந்தத்துக்கு இவர் அர்த்தம் சொல்ற ஆச்சாரியர், இதுதான் ரங்கநாதன் திருமணம். அதனால்தான் அவர் அதிகநசரால் சொல்லிச்சு இந்த விஷயத்தை பேசி சொல்லிட்டு தான் ஆரம்பித்தேன். அப்போ சுவாமி தேசிகன் உபய வேதாந்தத்துக்கு என்ன அர்த்தம் சொல்றாரோ அதை வைஷ்ணவ குலம் ஏத்துக்கணும், அது ஏத்துக்கலைன்னா ரங்கநாதன் திருவுள்ளத்தை மீறி நடக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ரங்கநாதன் வெளியிட்ட வேதாந்தத்தை அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை, அத்வைதிகள் மாதிரி. ரங்கநாதன் வெளியிட்டானுங்கிறத அவன் ஒத்துக்கல, ஏதோ சொல்றான். அப்ப ரங்கநாதன் இவர் மூலமா வெளியிட்ட அர்த்தத்தையும் அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை அப்படின்னா, அப்ப அத்வைதியும் என்ன குறிக்கும், நீ வைஷ்ணவ சம்பிரதாயம் சொல்றதா இருந்தா இவர் சொல்ற அர்த்தத்தை ஏத்துக்கணும். அந்த ஒரு இதுலதான் நான் சொகமிதி சொகமிதி ஹரிதத்தம் யாமுன ஸ்தோத்திர வித்தியா தேவநத நிகமாந்தா சாரிகம் வெங்கடேஷா அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரத்தை பாஷ்யத்துல, அந்த பாஷ்யத்துல ஆச்சரியமான அர்த்தங்கள்லாம் சாதிச்சுட்டு ரங்கநாதன் எனக்கு கொடுத்த அந்த உரிமையில நான் பண்றேன் அப்படிங்கிற இந்த ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தம் ரெண்டு பேருக்கு தான் தெரியும்னா, ஒன்னு ஆள வந்தார், ரெண்டாவது சீபாஷ்யகார். யதிபதி ரமதத்தே யாமுனேய ஸ்வயம் வா அப்படின்னு மூணாவது உனக்கு எப்படி தெரிஞ்சுன்னா, அவன் சொன்னது வச்சுட்டு நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன், ரங்கநாதன் அதை வெளிப்படுத்த சொல்லியிருக்கான் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆக அதே மாதிரி தான் தாயார் வந்து சர்வதத்த ஸ்வதத்தன் விருதம் கொடுத்தார். ஏன் கொடுத்தார் அண்ணா, இது ஒரு விஷயம். தாயார் உண்மையில சர்வதந்திரமும் தாயார்கிட்ட இருக்கு. விஷ்ணு புராணத்தை சொல்றார், யஜ்ய வித்யா மகாவித்யா குஹ்ய வித்யாச்ச சோவனே ஆத்ம வித்யாச்ச தேவித்வம் விருத்தி ஃபலதாயினி ஆன்மீக்ஷிகி த்ரீ வார்த்தா தண்ட நீதிக்கு துணைவிட்டேன். லோகத்துல என்னென்ன வித்தைகள் இருக்கோ சர்வ வித்தைக்கும் வித்யாலட்சுமி இருக்கக்கூடிய தாயார் தான் அடிப்படை சகல வித்தி. அப்போ அப்படிப்பட்ட தாயார் என்ன பண்றா, அந்த ஒரு உரிமையை தேசிகன் கிட்ட கொடுக்கற, நீர் சர்வதந்திர சுதந்திரனாக இருக்கும், எல்லா தந்திரனா சாஸ்திரம் நடத்தும், எல்லா சாஸ்திரமும் வாங்கியது அப்படின்னு. அதை வச்சுட்டுதான் தேசிகன் என்ன பண்றா, நியாய சாஸ்திரத்தை மாத்தி அமைக்கிற, நியாய பரிசுத்தின் பெயர் மீமாம்சா சாஸ்திரத்தை மாற்றி அமைக்கிறார். அவ என்ன நினைச்சிட்டு இருக்காளோ அது கிடையாது, கிடையாம அதை மாற்றி அமைக்கிறார். அதுக்கு மீமாம்சேஸ்வர மீமாம்சா அப்படின்னு பெயர். நியாயசாஸ்திரம் கௌதம மகர்ஷி பண்ணது, அவர் மகரிஷி. அப்புறம் மீமாம்சா சாஸ்திரம்னா ஜெய்மினி அவர் குமாரல பட்டெல்லாம் பண்ணது, அவெல்லாம் பெரிய நீ பாட்டுக்கு தில்லி மாற்றி அமைக்கிறீங்க, உமக்கு யார் மாற்றி அமைக்கிறாங்க கூட ஜாக்கிரதையை சொல்லணும். இப்போ மாத்தல உண்மையான அர்த்தத்தை சொல்றேன், உமக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது அப்படின்னு கேட்டான்னா, யார் கொடுக்கணுமோ அவருக்கு நீ கொடுக்க வேண்டாம், நான் சொல்றதை நீ ஒத்துக்க வேண்டாம். இவர் வேதாந்த தேசியர் அப்படின்னா நான் சொல்ற அர்த்தத்தை நீ ஒத்துக்காமல் போகலாம், ஆனால் யார் கொடுக்கணுமோ அவர் கொடுத்தார், யாருக்கு கொடுக்கணுமோ அவருக்கு கொடுத்தார். அது அவர் கொடுத்தால்தான் பொருந்தும், பெருமாளுக்கு 1000 கொடுத்தாலும் வேற யாராவது வேதாந்தாச்சாரியன் விருதம் கொடுக்க முடியுமா பெருமாளை தவிர, இல்ல வேற யாராவது சர்வத்த ஆனா அவர் தான் வேதாந்தாச்சாரியன், இல்ல வேற யாராவது சர்வதந்த சொந்தம் கொடுக்க முடியும். அதனால பெருமாள் தாயார் தான் கொடுக்க முடியும், தேசிகளுக்கு தான் அவர்கள் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டுதான் கொடுத்துருக்கார். ஏன்னா அந்த ஒரு நெருக்கம் அடிக்கடி சொல்வேன், ரங்கநாதனுக்கும் தேசிகனுக்கும் இருக்கிற நெருக்கம் ரொம்ப அதிகம். அது எந்த அளவுன்னு கேட்டான்னா, ரங்கநாதன் இல்லாட்டா தேசிகன் இல்லை, தேசிகன் இல்லாட்டா ரங்கநாதன் இல்லை, அந்த அளவு நெருக்கம். ஏன்னா தேசிகன் தான் ஸ்ரீரங்க சிறிய ஸ்தாபிச்சவர், அங்க ரங்கநாதன் சதவதூஷணி பண்ணி ரங்கநாதனை ஸ்தாபிச்சவர், திருவாரூர் உற்சவத்தை நடத்தி வச்சு ரங்கநாதன் ஸ்தாபிச்சவர். இன்னைக்கு பார்த்தாலும் ஸ்ரீரங்கத்தை நம்ம அழகா சேவிக்கலாம். உள்ளுக்குள்ள எல்லா உற்சவமும் நடக்கும். இந்த எல்லா உற்சவத்துக்கும் அரணாக இரண்டு பக்கமும் இரண்டு பேர்கள், தெற்கு வாசல்ல நாகமணிகள் சன்னதியும் வடக்கு வாசல்ல ஸ்ரீ தேசிகன் சன்னதியும், இவர்கள் இரண்டு பேருமாக இருந்து கொண்டு ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாளுடைய சகல வைபவத்தையும் தாயாருடைய சகல வைபவத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்ன ஆச்சரியம் கேட்டால் இவர் ரெண்டு பேரும் அதில் கலந்துக்க மாட்டார். ஏன்னா இவர்கள் நடத்தி வைக்கிறார்கள். இவர்கள் அருளால் தான், அருள் சொல்லலாம், ஏன்னா நமக்கு இல்லை பெருமாள் இவர்களை கொண்டுதான் அந்த உற்சவத்தில் நடத்தி கொண்டு இன்னைக்கும் ரட்சையாக இரண்டு பக்கமும் நசிவன் நாதமுடிகளும் ஸ்ரீ வேதாந்த தேசிகனும் பிரதம ஆச்சாரியனும் கடைசி ஆச்சாரியனும் வச்சுக்கணும் இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக தேசியம் இல்லாட்டா ரங்கநாதன் இல்லை. இந்த உற்சவம் ஸ்ரீரங்க சிறீன்னு ஒன்று இல்லை, அத்தியன திருவாயூர் உற்சவம்னு ஒன்று இல்லை, தேசியம் தான் ஸ்தாபிச்சார். ரங்கநாதன் இல்லாட்டா தேசியம் இல்லை. ஏன்னா அவர் தானே வேதாந்த தேசிகன்னு விருதம் கொடுத்து நிறைய கிரந்தங்கள்லாம் பண்ண வச்சு எல்லாம் தாத்பரிய ரத்னாவளி தேசிகளுக்கு ரங்கநாதனுக்கு முத்து அங்கேயும் ரத்னாங்கியும் பண்ணணும். இன்னைக்கு பெருமாளுக்கு முத்தங்கி ரத்னாங்கி சாதிச்சுக்கிறார், உற்சவருக்கும் முத்தங்கி உண்டு, மூலவருக்கும் முத்தங்கி உண்டு, இந்த மாதிரி உற்சவருக்கு ரத்னாங்கி உண்டு. தேசிங்க ரொம்ப ஆசை முத்தங்கி ரத்னாங்கி சமர்ப்பிக்கணும்னு சொல்லி. இப்போ முத்தங்கி ரத்னாங்கி சமர்ப்பிக்கிறேன்னா என்ன பண்ணணும்னு கேட்டால், முதல்ல முத்தங்கி ரத்னாங்கி ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணணும். ஆனால் தேசிகள் வந்து ஒரு உஞ்சவருத்தி, ஸ்ரீரங்கத்தில் உஞ்சவருத்தி இருந்தவர், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவர் வந்து முத்தங்கி சமர்ப்பிச்ச தத்துவம் முத்தாகலாம், ரத்னாங்கி சமர்ப்பிச்சா தத்துவ ரத்னாவளி அப்படிங்கிறது. அப்போ வாசகம் செய் மாலையே வான்பட்ட அடை வாக்குதே அப்படின்னு ஆழ்வார் அதை தான் சமர்ப்பிச்சார். வாசகம் செய் மாலையே வான் என்னுடைய வாசகம் பூசம் சார்ந்து என் நெஞ்சம் பொனையும் கண்ணி எனதுடைய வாசகம் செய் மாறையேன்னு ஆழ்வார் சாதிச்சா மாதிரி, நம்மாழ்வார் சமர்ப்பிச்சா மாதிரி தான் தேசிகன் சமர்ப்பிச்சா. ரங்கநாதன் அதை ஏற்றுக்கொண்டிருக்கான். அந்த தாக்குவர் ரத்னாவளியில் கடைசியில் சொல்றார், ரஞ்சனியை ரங்கபடுத்து விடு அப்படிங்கிற, ரங்கநாதனுக்கு நான் இதை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஆகையினால பெருமாள் நம்பெருமாள் தேசிய காஞ்சிபுரத்திலே இந்த வரவழைச்சது இதுக்காக தான். காஞ்சிபுரத்தில் இருந்த சீபாஷ்யகாரரை தன்கிட்ட வரவழைச்சு சம்பிரதாயம் நடத்தினவன், அந்த சீபாஷ்யகார தரிசனம் நல்லா பூர்த்தி ஆகணும்னா மறுபடியும் இவர் காஞ்சிபுரத்திலிருந்து வரவழைக்கணுங்கிறதுக்காக அவர் அங்கேருந்து தங்கிட்ட வரவழைச்சு அத்தகைய ஸ்ரீரங்கம் சுகமா அஸ்வன் சொல்லி, ஏன்னா ஸ்ரீரங்கத்தில் இது ஆனவனே தேசியத்துக்கு என்ன பண்ணுறது தெரியும், திரும்பி காஞ்சிபுரம் போகலாமா திருவந்திபுரம் போகலாமா எங்கே போகலாம்னு நினச்சேன். அப்போ ரங்கநாதன் நியமனம் அத்தகைய ஸ்ரீரங்கி ஸோ இங்கே என் பக்கத்தில் இருக்காக ஒன்று வரவழைச்சது நிறைய காரியம் பாக்கி இருக்குன்னு அங்கே ரங்கநாதன் அங்கே வச்சேன். அதனால் அங்கேருந்து எல்லாத்தையும் பண்ண அங்கேருந்து ஸ்ரீரங்கத்திலேருந்து சீபாஷ்யகர திருநாயகம் வயசாக கூட்டு போனேன். அந்த மாதிரி தேசியத்துக்கு கூட்டு போனேன். ராமானுடைய வைபவம் மொத்தம் இங்கே உண்டு, வார்த்தா வைபவம் மாத்திரம் இல்லாமல் சரித்திர வைபவம் கூட அங்கே என்ன உண்டோ இங்கே மொத்தம் உண்டு. அதான் ராமானுஜ தயா பாத்திரங்கிற இங்கே சாரம். சுவாமி தேசிகன் சர்வதந்திர சுதந்திரர்னு பிராட்டி அனுகிரகிச்ச ஒரு பிரதம்னு சாதிச்சீர். அந்த சர்வதந்திர சுதந்திரர் அப்படிங்கிற பதத்துக்கு அப்பைய தீட்சிதர் வியாக்கியானத்துல சர்வேஷு தந்திரேஷு சித்தாந்தேஷு கஞ்சிதர்த்தம் ஸ்தாபயித்தும் தூஷயித்தும் வா சமர்த்தகான்னு அப்பைய தீட்சிதர் சாதிச்சிருக்கார். அப்ப அவர் கொண்டாடி இருக்காருன்றது புரியுது. அந்த மாதிரி அந்தந்த சாஸ்திரக்காரா அந்தந்த மதஸ்தாள் சுவாமி தேசிகனை கொண்டாடி இருக்காதா? கொண்டாடுறா, கொண்டாட்டம்ங்கிறது இருக்கு, ஏத்துக்கிறாளாங்கிறது. ஏன்னா அவளுக்கு ஒரு சுமதத்துல ஒரு இதுன்னு ஒன்று இருக்கும், ஏத்துக்க முடியாத நிர்பந்தம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்பைய தீட்சிதர் சொன்னது கூட அவ்வளவு பூர்ணம் இல்லை. ஏன்னா அப்பைய தீட்சிதர் என்ன சொன்னா, எல்லா சாஸ்திரங்களும் எந்த விஷயத்தையும் வேணா ஸ்தாபிக்க வல்லவர், ஸ்தாபிக்க வல்லவர்ங்கிறது பிரச்சனை இல்லை சுவாமி. பின்ன என்ன கேட்டான்னா, தர்க்க பாண்டித்யத்தாலே நாம் நினைத்ததெல்லாம் சாதிக்கலாமா இருக்க பிரமாண சரணராய் போர்வது அப்படிங்கிற சுவாமி தேசிகன். இதுதான் இவர் சொன்னதுதான் சரி, ஸ்தாபிக்க வல்லவர் மாத்திரம் இல்லை, இதுதான் சரி, மற்றது சரி கிடையாது. இதுதான் தேசிகனுடைய பொறுமை. அவருடைய பாண்டித்யத்தால் சாதிக்கிறது மட்டும் இல்லாமல் உண்மையை எடுத்து சொல்றவன். இதை எல்லாமே ஒத்துக்கணும் தான். ஒரு விஷயம் மாத்திரம் சொல்கிறேன், உதாரணமாக நியாயசாஸ்திரம் இப்போ மாதிரி போயிருக்கு, சுவாமி தேசிய நியாய பரிசுத்தி இதெல்லாம் சாதிச்சிருக்கேன். இதில் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் லாஜிக்கு முதலான புஸ்தகங்கள்லாம் நவீனமாக வந்திருக்கு நிறையா, இங்கிலீஷ்லாம் நிறையா நிறைய புஸ்தகங்கள் வந்து. அவன் எல்லாம் ஒரு விஷயம் சொல்கிறா, நியாயங்கிறது கௌதம நியாயம் பண்ணாரே தவிர அவருக்கு முன்னாடியே நியாயம் ஒன்று இருந்திருக்கு. அந்த நியாயம் வேதாந்தத்தோடு சேர்ந்து இருந்திருக்கு, வேதாந்தத்தோடு ஒட்டியதாக இருந்திருக்கு. கௌதமர் பிரிச்சுட்டார், இங்கிலீஷ்ல எழுதியிருக்கா, தி பைஃபர்கேஷன் ஆஃப் நியாய என்ற வேதாந்தான் போட்டு எழுதிடுறா அவ, நிறைய பேர் எழுதியிருக்கா அப்படி பிரமாணத்தோடு எழுத. அதாவது என்ன கேட்டானா, ஒரு காலத்துல நியாயசாஸ்திரம் தனியா இல்ல, அதே சமயம் நியாயம்னா யுக்தி தானே, யுக்தி தேவையா இருக்கு, அதை வேதத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கா இவா. இவர் கௌதமர் வந்து அதை கொஞ்சம் வேதத்திலிருந்து பிரிச்சுட்டார். அதுதான் சுவாமி நியாய பரிசுத்தியில சொல்ற தேசிகன், நீங்க ஏன் வேதத்திலிருந்து பிரிக்கிறவங்க, ஒரிஜினல் நியாயங்கிறது வேதத்தோட சேர்ந்து போகும், வேத அர்த்தத்தை தான் சொல்லும். இதான் நியாயப்பரிசுத்தியில் சொல்றார். அதே மாதிரிதான் மீமாம்சா அப்படின்னு எடுத்தான்னா, மீமாம்சையில வந்து ஜெய்மினி மகரிஷி ஏதோ சொன்னார், அது விட்டுருந்தோம். பின்னாடி வியாக்கியானம் பண்ணவாள்லாம் வந்து நீரீஸ்வர வாதத்தை போய் நின்றுருக்கான் எல்லாரும், அது அவளே சில பேர் ஒத்துக்கல அப்படிங்கிறது இருக்கட்டும். ஆனால் தேசிகன் சொல்ற ரீதியில அவ என்ன பண்றான் கேட்டான்னா, பின்னாடி வந்தவாள்லாம் இந்த காலத்துல இருப்பாள்லாம், ஜெய்மினி சொல்லுது ஜெய்மினுடைய ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தானேங்கிறான். அவ நீ ஈஸ்வரன் இல்லைன்னு சொல்லு, அது அது ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தானே. ஏன்னு கேட்டானா, ஒரு ஈஸ்வரன் இல்லை தேவதை இல்லை அப்படின்னு சொன்னா இப்ப வேதத்துக்கு என்ன அர்த்தம் பார்த்து யோசிச்சு பார்க்க வேண்டியது. நம்ம வேதங்கிறதே மனுஷனுக்கு தெய்வ சங்கல்பத்தை நமக்கு காமிச்சு கொடுக்கறதுக்கு தான் வேதம் வந்து. இது இல்லைன்னா அப்புறம் வேதத்துக்கு என்ன வேதம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இது ஏதோ ஒரு காலகட்டத்திலே ஒரு நிர்பந்தத்துக்காக சொன்னதாக இருக்குமே தவிர, உண்மையில வேதத்துல அர்த்தவாதத்திலேயோ மந்திரத்திலேயோ எங்கெங்க என்னென்ன தெய்வங்கள் இருக்கோ எல்லாத்துக்கும் உள்ளபடியான அர்த்தம்னா அப்படியே அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளணும்னு வரும். அப்படி பார்த்தானா வேதத்தை ஈஸ்வரனும் எப்படி பிரிக்க முடியும்? சுவாமி தேசிய வேடிக்கையா சொல்ற, வேதம் வேறது பத்தினும் பகவான் வேறு பதி அப்படின்னு சொல்லுவார். அந்த வேதத்தை வந்து அதுலேருந்து பிரிச்சு எடுத்தானா அவன் ராவணன் மாதிரியா, ராவணன் பிராட்டியை பிரிச்சான் முடியும். இந்த ராமாயணத்திலே இருக்கு இந்த விஷயம், ராவணன் பிராட்டியை பிரிச்சு அவரே அவன் பிரிக்கிறார் அப்படின்னு. அப்ப சேர்க்கிறவர் யாருன்னா ஆஞ்சநேயர் மாதிரி நம்ம ஆச்சாரியா சேர்க்கிறார் அப்படின்னு அழகா சொல்லுவேன். அதனால ஒரிஜினலாக அதாவது பின்னாடி வந்தவர்கள்லாம் வந்தா கலிபல கல்விஷேகி கல்பிதாக அத்தே விரோதாங்கிற எல்லாம் கலிபலத்தினால யார் யாரோ எழுதுதோ அர்த்தம் இருக்கா, அவன் உண்மையான அர்த்தம் இதுதான் அர்த்தம். அதனால எல்லாருமே ஒத்துக்கணும், எல்லாரும் மனசிலையாவது கட்டாயம் அதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். ஆனால் வெளியிலே ஒத்துக்கொள்ள முடியாத சில சந்தர்ப்பங்கள் ஏன்னா கேட்டானா, அவாவா சம்பிரதாயத்தை அவாவா ரட்சிக்கணும் அப்படின்னு அது ஒரு அபிமானம் அப்படின்னு ஒன்று எல்லாருக்குமே இருக்கும். நமக்கு பாக்கியம் என்ன கேட்டான்னா, நம்ம வந்து சீமான கடனா தெரியும் சொல்றோம், ராமாஞ்சனையை பார்த்த சன்னிதத்தாம் சதா அதுதான் நமக்கு பரம பாக்கியம். அடுத்தது தேவருடைய வாழ்க்கையில சம்பந்தப்பட்ட ஆச்சாரியர்கள் எத்தனையோ மகான்கள் எழுந்தருளியிருக்கா, அவளை பத்தி ஒரு சில வார்த்தைகள். அவகிட்ட அனுபவிச்ச ஒரு முக்கியமான குணம், அது அந்யாதிருஷமா வேற ஒரு இடத்துல பார்க்க முடியாததான ஒரு விஷயம், ஒரு அனுபவத்தோட சேர்த்து சாய்க்கணும். முதல்ல நாவல் பார்க்கணும். யஜ்வா சுவாமி, யஜ்வா சுவாமி அக்னிஹோத்திர சுவாமி அடியோருடைய பிதாமகன். கர்மங்கள் மூலமாக பகவானை ஆராதிக்கிறது, நித்திய கர்ம அனுஷ்டானம் மூலமாக பகவானை ஆராதிக்கணும் என்பது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். காலக்ஷேபங்கள்லாம் நடக்கும், இந்த கூட தசவன் மாச இஷ்டி எல்லாம் கூட பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமான விஷயங்கள். தசவன் மாச இஷ்டி 15 நாளைக்கு ஒருதன இஷ்டி எல்லாம் வரும், ஆமையா அலோகலப்படும். அந்த காலத்துல சௌரியங்கள்லாம் குறவு. இப்ப சமீபத்தில் கூட தமிழ்நாட்டு சாதிச்சார், ஏன்னா பூமியை அதான் நிலத்தை வித்து தான் யாகம் பண்ணேன், ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன் பிற்காலத்துல. ஆனா கூட அந்த யாகத்தினால ஆராதிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம் அவருக்கு. அடியவங்களுக்கு எல்லாம் என்ன வேடிக்கையா இருக்கும் கிட்ட ரெண்டு மூணு விஷயம் வேடிக்கையா இருக்கும். அவருக்கு வயத்து நோவு ரொம்ப அதிகம், ராத்திரிலாம் தூக்கம் வராது, வயத்து வழியில் அவஸ்தப்படுவார். இம்மால ஒரு பிராம முகூர்த்தம் 4 மணி அசினா வேகமா எழுந்து போய் தீர்த்தம் ஆயிட்டு வந்து அக்னிஹோத்திரங்கள்லாம் பண்ணிட்டு சந்தியாவனங்கள்லாம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி ஒரு 7 மணிக்கு கிட்டத்தட்ட முடியும். முன்னா அப்பப்போ நோவு பொறுக்க போலியே பொறுக்க போலியே பொறுக்க போலியே வயத்து வழி. அப்போ எங்கள் பாட்டி சொல்லுவா, இத்தனை நேரம் இந்த வயத்து வழி எங்கே போச்சு அப்படின்வா. அதாவது அவருக்கு அந்த வயத்து வழியெல்லாம் எதுவுமே தெரியாது, ஒன்றும் அவருக்கு அந்த அனுஷ்டானம் வந்தாச்சுன்னா எல்லாம் மறந்து போயிடும். தீவிரமான வயிற்று வழி இருக்கச்ச கூட எதுவுமே அவருக்கு நினைவிலே இருக்காது. அந்த மாதிரியான ஒரு வைபவம். எப்பவுமே பகவத் சிந்தை தவிர வேற கிடையாது. துணி துவைக்கும் போது கூட தோத்தபானம் சொல்லிட்டு தான். அது மாதிரி காலம் தவறாமல் சந்தியாவனம் நடக்கும். அப்போ அக்னிப்பிரதானம்லாம் பண்ணி எல்லா ஜவன்லாம் ஆனப்புறம் உபஸ்தானம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சமயம் இருக்கும் நடுவில். அப்போ ஸ்தோத்திரபாடங்கள்லாம் சொல்லிட்டு உட்காந்து நட்சத்திரம் வந்துட்டான்னு பார்த்துட்டு, இப்போ சுவாமி தேசிய ஸ்தோத்திரபாடங்கள் நித்தியமே வந்து திவ்ய பிரபந்தம் அதெல்லாம் நித்தியம் இந்த மாதிரிலாம் உண்டு. அதனால கர்மாக்கள் மூலமாக ஆராய்த்தது. அவரோட தேவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அனுபவம், அடியனுக்கு வந்து பெரிய அளவில் அவர்கிட்ட படித்தேன் அப்படிங்கிறது கிடையாது. இந்த ஸ்ரீரங்கத்தில் ஏழுந்த கூட்டு வச்சு வாடா இதெல்லாம் சொல்லலாம் கொஞ்சம் பஞ்சாயத்து சொல்லலாம்னு உடம்புலாம் ஓயாத பஞ்சாயத்து சொல்லிட்டு இருக்கணும். தாத்தா சாதிப்ப வசிஷ்டம் ஜப்பதாம் வரம் அப்படின்னு ராமாயணத்தில் வரும். வசிஷ்டம் எப்பவுமே ஜபம் பண்ணிட்டு இருந்தாங்க அர்த்தம், பஞ்சாயத்து தான் சொல்லிட்டு இருந்தேன், பஞ்சாயத்து இருந்தால் காற்று போயிட்டே இருப்பான். மகர்ஷியெல்லாம் அந்த காலத்தில் புஸ்தகம்லாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவன் காற்றில் நடந்து போகும்போதெல்லாம் வேதம் சொல்லி சொல்லி சொல்லியே தான் அந்த வேதத்தை காப்பாற்றி கொடுத்துருக்கான் நமக்கு. இன்னைக்கு இப்போதான புஸ்தகங்கள்லாம் உண்டுச்சு, முன்னாடி எதுவுமே கிடையாது. ஓயாத சொல்லிட்டு இருப்பான் ஜபம்னாலே வேதமே வஜபே நித்யம் அப்படின்னு. அதனால தாத்தா நாங்கெல்லாம் அண்ணான்னு சொல்லுவாங்க. அவர் எழுந்த போது நிறைய பஞ்சாயத்து சொல்லணும் அப்படின்னு அவருக்கு எண்ணம். ஞாயிற்றுக்கிழமையா தான் இந்த பிரச்சனை சொல்லான்னு ஏகாசியானா வாழணும் சித்ராசமேதம் இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னுவார். இந்த மாதிரி கூட்டி வச்சு அதெல்லாம் நீ கூட உட்கார்ற பையா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு பாரு. அதெல்லாம் வந்து மறக்க முடியாத நிறைய அர்த்தங்கள்லாம் வேற சொல்வார். கேட்கறோமோ இல்லையா நமக்கெல்லாம் புரியாது, வெறுமை தலையாட்டின்னு இருப்போம். இருந்தால் கூட அர்த்தங்கள்லாம் நிறைய சொல்வார். ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் வந்து அவர் கடைசி கருத்தில் கூப்பிட்டு வந்தார். உண்மையில் நாவல்பாக ஆச்சாரியர்கள் நிறைய பேர் ஸ்ரீரங்கத்தில் போயிருந்தார். கடைசியில் அலையாரி மகாதேசிகள் அதாவது முத்தண்ணா சுவாமி, முத்தண்ணா சுவாமி அதாவது அங்கே போய் உச்சவருத்தி பண்ணிட்டு ஒரு 6 மாதமாவது இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஆச்சாரியெல்லாம் அங்கே போய் இருந்தார். அந்த மாதிரி ஒரு 6 மாதம் 8 மாதம் கிட்டத்தட்ட ரங்கநாதன் ஒரு கூட்டி வச்சிருந்தார். ரொம்ப தை தேருக்கு ரங்கநாதன் எழும்போது இவர் போய் பெருமாள் அழிச்சு வச்சு சித்திர வீதியில் நான் வந்து சேவிச்சுட்டோ உண்மையை திருவடி சேர்த்து பிரார்த்திச்சுன்னு வந்துட்டான்னு சொல்லுவான். அது வந்தவுடனே அவர் விழுந்துட்டார். அப்படி இப்படியாக ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் தான். ஏன்னு கேட்டான்னா ரங்கநாதனுக்கு என்ன சொல்கிறார் சுவாமி தேசி, யாய ஜூக்கள்லாம் இருக்கிறவாண்டா கூட்டானா அந்த இடத்துக்கு போகணும்னு ரங்கநாதன் கண்ணமா யாகத்துக்கு கூட்டானா அப்படின்னு பாதுகாசாசத்தில் அந்த காலத்தில் எழுந்தர் போல ஸ்ரீரங்கத்தில் அங்கே ஒரு அக்னிஹோத்திரம் நடந்தது. இவர் இருந்தபடியினால அங்கே வந்து முக்குர் ஐசிங்கர் வந்து முக்குள் வந்து பொண்ணுவே அப்படின்னு அந்த மாதிரி சிவன் சந்திதியில் முக்குள் வந்து பொண்ணுவே அப்படின்னு தாத்தாவை உறவிச்சு பண்ண வச்சேன். அந்த மாதிரி ரங்கநாதன் இவர் தங்கிட்ட கூட்டு வச்சு தன் திருவடி நிகழ்ச்சியில் உட்காந்து வச்சாங்கன்னு அனுபவிச்சு. அடுத்தது மாதாமகர் ஸ்ரீ மதுராந்தகம் சுவாமி. மாதாமகன் ஸ்ரீ மதுராந்த சுவாமி கிட்ட அடியே 4 வருஷ காலம் தர்க்கம் படித்தேன். தர்க்க பாட்டம் பூர்த்தியாக அவர்கிட்ட தான் பூர்த்தியானா என்ன கேட்டால் சில இதெல்லாம் தோப்பனாக இருக்கட்டையும் சிலதெல்லாம் மைசூர் டி கே சீனிவாச தாத்தாச்சாரியார்னு ஒரு பிரம்மச்சாரி சுவாமி இருந்தேன் அவர்கிட்ட எழுந்து இப்படியெல்லாம் படிச்சிருக்கேன். ஆனால் நிறைய உக்ரந்தங்கள்லாம் அடைய வேண்டிய மாதாமகன் மதுராந்த சுவாமி கிட்ட நிறையா ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப உற்சாகமாக சாதிச்சாகும். அதெல்லாம் நிறைய விஷயம் சொல்கிறதுக்கு இருக்குது. அப்படியே எனக்கு ரசித்து சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டான்னா சுவாமிகிட்ட ஒரு சுபாவம் உண்டு, சம்பாவனை கொடுத்தா எவ்வளோ பார்க்க மாட்டான். அவர் எத்தனை அதை அப்படியே கொடுத்துருவான். ஆத்தன் எத்தனை கொடுத்துருக்கா பார்க்கணும். அது எதுக்கு பார்த்தா கூடுதல் குறவு அதெல்லாம் வரும். இதெல்லாம் எதுவுமே வேண்டாம், சம்பாவனை கொடுக்கணும்னா அது எப்படியே வந்து கொடுத்து அந்த பார்க்க மாட்டேன். அந்த மாதிரி பாட்டம் சொல்கிறதுக்காக நான் எதுவுமே வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சீன சீமன் ஆண்டவன் கண்ணசாமியில் திருக்குழந்தை ஆண்டவன் எழுதிட்டார். திருக்குழந்தை இல்லை நாங்கள் எதாவது சாப்பிடுவோன்னா சுவாமி ஒத்துக்கவே இல்லை. கடைசியில் ஆற்றுக்கு வாடகையாவது நாங்கள் கொடுக்கணும், சுவாமி வாடகை தானே இருந்தேன், வாடகையாவது நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு வாடகை ஆண்டவன் அசத்துவான் வந்துருந்தேன். எதுக்கு சொல்கிறேன், இந்த அர்த்தத்தில் கொஞ்சம் கூட அபேட்சை அப்படிங்கிறதே துளி கூட கிடையாது. எந்த விதத்திலையுமே அவன் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வைபவத்தை நான் வேடிக்கையாக சொல்லுவான் மதுராந்தன் சுவாமி. அப்படியே ஒரு சமயம் முக்கூர் ஐஜிங்கிற சதஸில் மதுராந்தன் சுவாமி 1000 ரூபா கோபுரத்துக்கு சமைப்பிச்சார். 1 வருஷம் 1000 ரூபா சமைப்பிச்சார். அந்த காலத்தில் 1000 ரூபாங்கிறது பெரிய விஷயம், சுவாமிக்கு அது பெரிய விஷயம்தான். முக்குர விஷயங்கர் வந்து மதுராந்தன் சுவாமிக்கு அரிசி மாதம் அரிசி மட்டத்துலேருந்து அப்படி ஏற்பாடு பண்ணி அமுந்திரி பெருமாள் திருவாரணத்துக்கு மட்டத்துலேருந்து தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து 1000 ரூபாய் சமைச்சிருவார். பார்த்தா சதஸ்தே சமைப்பிச்சார். ஐசிங்கர் கேட்டார், என்ன இருந்தார் மாதிரி கோபுரத்துக்கா அப்படின்னா, யார் தேவிகள் சொன்னாரா அப்படின்னா. எதுக்கு சொல்ற தாத்தாவும் பாட்டிமா ரெண்டு பேருமாக இந்த ஒரு எண்ணத்துல இருந்தா. அதுக்கப்புறம் சம்பிரதாயத்தை பத்தி கேட்க வேண்டாம். இன்னைக்கு சீவீஷ்ணமா இருந்தா தர்க்க பாட்டம் இன்னைக்கு நல்லா இருக்குன்னா அதுக்கு காரணம் ரெண்டு ஆச்சாரியர்கள், ஒன்னு மதுராந்தன் சுவாமி, ரெண்டாவது ஐயா சுவாமி. இவா சொன்ன தர்க்கம் தான் இன்னைக்கு நம்ம சீவீஷ்ணம் சிஷியர்கள் கிட்ட இருக்கு. நல்லா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு அந்த மகாங்குருஜி கொடுக்குற. அடுத்தது நாவல் பார்க்கும் ஸ்ரீமத் ஐயா சுவாமி. நாவல் பார்க்கும் ஸ்ரீமத் ஐயா சுவாமின்ன உடனே ஒரு பிம்பம், அது ஞானம். வியாசர்னு சொன்னால் என்ன வரும், வியாசரை நம்ம யாரும் பார்த்ததில்லை. இப்போ வியாசர்னா நம்ம என்ன கற்பனை பண்ணுறோம்னா ஒரு ஞானமயமாக இருந்தவர். ஏன்னா மகாபாரதம் கொடுத்தார், வேதாந்த சூத்திரங்கள் கொடுத்தார், குரானை என்ன பண்ணார் அப்படின்னு. நாரதர் அப்படின்னு ஒரு பக்திமயமாக ஒருத்தர், வியாசர்னா அது ஞானமயமாக ஒருத்தர்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி தான் ஐயா சுவாமின்னா அவன் ஞானமயமான. ஏன்னா ஐயா சுவாமியுடைய ஞானத்தை நம்ம ஒரு நாளும் அளக்க முடியாது. இந்த அளவு ஞானம் நம்ம ஞானத்துக்கெல்லாம் எதோவா சொன்னிவர்த்தந்து அப்புறா அப்படி மனசா சக அப்படிங்கிற மாதிரி. ஏன்னு கேட்டால் நியாயம் வியாக்கரணம் மீமாம்சா வேதாந்தம் எதுவாகட்டும் தர்மசாஸ்திரம் எதுவாகட்டும் கேள்வி கேட்டால் உடனே பதில் சொல்லணும். புஸ்தகம் சுவாமி புஸ்தமே பார்க்க மாட்டேன். ஐயா சுவாமிகளுக்கு புஸ்தமே கிடையாது, 10-20 புஸ்தகம் தான் உண்டு. சுவாமி எதுவுமே பூசை எல்லாம் மஸ்தகத்துல இருக்கு, புஸ்தகமே தேவையே கிடையாது. ஒரு சமயம் சுவாமி என்ன சகிச்சார், பிராமணியவாதம் வாசிச்சிருந்தோம், ரொம்ப கடினமான புஸ்தகம். அப்போ நாங்கதான் வாசிப்போம், சுவாமி புஸ்தகம் இல்லாம தான் சாதிப்பேன். எல்லாமே அப்படிதான், பகவத் விஷயம் உட்பட எல்லாமே சுவாமி புஸ்தகம் நம்ம தான் சகிப்போம். அப்போ இதுக்கு இப்படி அர்த்தம் இருக்கும், அப்படி திருப்பி வாசிக்க சொன்னார், திருப்பி வாசிக்க சொன்னார், இதுக்கு அப்படி இப்படி அர்த்தம் இருக்கும், அப்படி அர்த்தம் இருக்கும். கடைசியில சுவாமி சாதிச்சா இப்படி அச்சு போட்டானா, அந்த அதை வேடிக்கை இப்படி அச்சு போட்டானா அப்படின்னா, ஏன்னா பாடம் அது இல்லை, ஓலைச்சுவடி பாடம் அது இல்லை, வேற எதுக்கு சொல்றேன். சுவாமியை பொறுத்த வரைக்கும் தர்க்கமோ வேதாந்தமோ அந்த புஸ்தகத்துல இல்லை, அது அவர்கிட்ட இருக்கு. தர்க்கம் வேதாந்தம் முதலான சாஸ்திரங்கள் எல்லாம் நடமாடி கொண்டிருக்கக்கூடிய இல்லை சுவாமி. அதுக்கப்புறம் சுவாமியுடைய சௌலபியம், சுவாமியுடைய பரம அனுகிரகம், சுவாமியுடைய பரம காரணம், அதுக்கு மேல அந்த பரத்துவங்கிறது ஒரு அழகும் சுவாமி கிட்ட. ஏன்னா யார்கிட்டயும் எதுவும் பேச மாட்டார், யாரையும் பாராட்ட மாட்டார், யாரையும் தூஷிக்க மாட்டார், ஒண்ணுமே பேசினா தானே, பேச்சே கிடையாது. சுவாமி பாட்டுக்கு எழுந்துட்டு இருப்பார், சாயங்கால வேலையில சுவாமி பாட்டுக்கு இருப்பார், எல்லாரும் சேவிச்சுக்குவான், ஊர்ல இருக்கும் மொத்த பேரும் சாஸ்திரம் சாய்ச்சிட்டு இருப்பார், சொல்லிட்டு இருப்பார், ஊர்ல இருக்கும் எல்லாரும் சேவிச்சுக்குவான், எல்லாம் ஆயுஷ்மான் பவன் சொல்லுவார், அவ்வளவுதானே தவிர யார்கிட்ட என்ன என்ன ஆச்சு என்ன தனிய நீ ஊருக்கு போனிய என்ன ஆச்சு ஒண்ணும் கிடையாது. சுவாமிகிட்ட வாயத்திலிருந்து பேசறதுக்கு பயப்படுவான் எல்லாரும். ஆக அது அழகு, இந்த படத்தும் அழகு, அந்த காரணியமும் அழகு, அந்த ஞானங்கிறதும் அழகு. அதை நமக்கு சொல்லி கொடுக்கும் போது நம்ம அளவு இறங்கி வந்து என்ன சார் சுவாமி ஒரு சமயம் காலட்சேபத்துக்கு இருந்து சொல்லிட்டார், என்ன சார் சுவாமி தான் முதல் முதல்ல காலட்சேபம், தீபத்திலிருந்து வந்த தீபம் அவன், சுவாமிகிட்டேருந்து வந்த தீபம் அவன், இப்போ காலட்சேபம் காலட்சேபம் ஆயிட்டு இருக்கு, கடைசியில் சுவாமியுடைய 90 திருச்சத்துல காலட்சேபம். அப்போ என்ன சார் சுவாமி சாதிச்ச வார்த்தை, சுவாமி அன்னைக்கு எப்படி சாதிச்சாரோ அதே மாதிரி தான் இன்னைக்கு சாதிக்கிறாரு அப்படின்னு. அதுதான் ஐயா சார். அடுத்தது உத்தமூர் சுவாமி. உத்தமூர் சுவாமி அப்படின்னு சேவிக்கக்கூடிய பாக்கியம் ஒரே ஒரு சமயம் கிடைச்சது. சுவாமி கேட்டார், என்ன படிச்சுட்டு இருக்கேன், தர்க்கசங்கரம் படிச்சுட்டு இருந்தேன், இப்போ தர்க்கசங்கரம் படிச்சுட்டு இருக்கேன், ஒரே ஒரு கேள்வி கேட்டார், சொன்னேன் எனக்கு ரொம்ப பெருமை கேள்வி கேட்டு பதில் சொல்லிட்டு என்ன கேள்வி ஞாபகம், என்ன கேள்வி, பக்ஷ லட்சம் என்ன கேட்டார், பக்ஷதா பட்சதா என்ன பட்ச லட்சம் என்ன கேட்டா, சந்திக்க சாத்தியவான் பட்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை சொன்னேன். நான் ஏதோ பெரிய விஷயம் சொல்லிட்டு அப்பறம் எப்படி இவ்வளோ பெரிய விஷயம், அதில் உத்தவர் சுவாமி அதை கரைச்சி பிடிச்ச வேற, இதை கூட சுவாமி அனுகிரகம் பண்ணியாச்சு, அந்த அனுகிரகத்தை எப்பவுமே நடிச்சுப்பேன். சமீபத்தில் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார், உத்தவர் சுவாமிக்கு ஏன் வந்து அபிநவ தேசிகன் அப்படின்னு திருநாமம் சொல்றாரு, தேசிகனுக்கு அப்புறம் எத்தனையோ மகான்கள் வந்திருக்காங்க, அவளுக்கெல்லாம் இல்லாத ஒரு திருநாமம் இவருக்கு வந்திருக்கு, இப்போ முன்னாடி அந்த மாதிரி இல்லையா யாரும், அப்படி இவருக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்கலாம். கேட்குறவா வந்து ஒரு தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தத்தில் கேட்குறானா, இல்லை சில சமயம் வந்து பொறாமைதான கேட்பான், அந்த மாதிரிலாம் கூட உண்டு, அப்படிலாம் கேட்கலாம். ஆனால் அவள் கேட்டப்பறம் தான் அதையும் யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு வந்து சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள்லாம் நமக்கு ஏதாவது கிடைக்கிறதுனா யூடியூப் வந்தால் காத்தேன். ஏன்னு கேட்டால் வியாக்கியானம் சாதிச்சார் மாத்திரம் இல்லை, அதை பிரிண்ட் பண்ணும்போதே அழகாக பேராகிராஃப், ஒரு காலத்தில் பழைய புத்தகங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன், அதுக்கு பேராகிராஃபே இருக்காது, எங்க ஆரம்பம் எங்க முடிவு எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கிற சுவாமி வந்து பாடவேதங்கள் கூட எல்லாத்தையும் காமிச்சு பேரா பேராவா பிரிச்சு ஒன்னு ஒன்றுக்கும் தலைப்பெல்லாம் எழுதி அதுக்கு பூமியெல்லாம் எழுதி பூமிக்கையெல்லாம் எழுதி இப்படிதான் தாத்பரிய சந்திரிகாவோ இல்ல சச்சரித்திரக்ஷாவோ சிபாஞ்சத்திரக்ஷாவோ உத்தமூர் சுவாமி பிரிண்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அது கண்ணாமலாம் போயிடும். இப்போ பல தேசிக கிரந்தங்கள், அது மாத்திரம் இல்லாமல் நியாய பிரசித்தி முதலான கிரந்தங்கள்ல பார்த்தோம்னா சுவாமி தேசிகன் சாதிச்சுன்ற உள்ள அர்த்தத்தை அந்த சூக்மத்தை சுவாமி சாதிக்கிறது எல்லாம் ஒரு அபார மேதா விநாசம் இருந்தால் முடியும், ஏதோ பெரிய அவதாரம் பெரிய மேதா விநாசம். அப்புறம் தான் எனக்கு என்ன புரிஞ்சுங்க, இந்த கேள்வி ஏன் கேட்கறான்னா, உத்தவ சுவாமி வெளியிலேருந்து பார்க்குறவா கேட்குறேன், அவருடைய கிரந்தங்களில் உள்ள புகுந்து பிரபந்த ரட்சை என்னதான் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் உள்ள புகுந்து பார்த்தானா, அப்போ தான் அந்த வைபவங்கிறது நமக்கு புரியும். அந்த திருநாமத்தை அபிநவ தேசியன் சொன்னவா இருக்காங்க, அவருடைய ஆச்சாரியம் தான் சொன்னாங்க, அது பகவானுடைய மெய்மடம். ஏன்னா இங்கே ஆச்சரியமாக பொருந்தும் அப்படியே அடிக்கடி சொல்வேன், இனிமே ஒருத்தர் வரணும்னா அப்படின்னு ஒருத்தவங்க போங்க அப்படின்னு. ஸ்ரீமத் திருக்குடந்தை ஆண்டவன், ஸ்ரீமத் திருக்குடந்தை ஆண்டவன் அடியனுக்கு சின்ன வயசுலேருந்தே பரம அனுகிரகம் பண்ணியாச்சு. இந்த வித்யார்த்தி சகல வித்தியைகளையும் அபியசித்து மேன்மேலும் அபிவிருத்தி அடைய வேணும் அப்படின்னு ரங்கநாத் பாகவத ஸ்ரீமத் ஆண்டவனுடைய அனுகிரகமே வந்து அப்படியே அந்த கோல்டு மெடல் வாங்கினேன் அங்கே ரங்கநாத பாதுகா வித்யா நிலையம், அந்த முதல் கோல்டு வடர் அங்கே. அப்போ ஆண்டவனுடைய அனுகிரகமாக இது வந்து ஆண்டவனை அடிக்கடி சாதிச்சாரு. அண்ணா படிடா அண்ணா அப்படின்னு சாதிச்சாரு. அண்ணா நாவல் பாக்கம் தான், அண்ணா நாவல் பாக்கம் தான், நாவல் பாக்கத்தான் அண்ணா படி அப்படின்னு சாதிச்சாரு. திருக்குழந்தை ஆண்டவனுடைய உபன்யாசத்துக்கு முன்னாடி போய் அதை உட்காந்து உபன்யாசம் வச்சு உண்டு. ஆண்டவர் உபன்யாசம் தான் நிறைய ஏகப்பட்ட கும்பல் இருக்கும், மன்னர் அடியனுக்காக சில விஷயங்களை சாதிச்சோம், வேடிக்கை இருக்கும். ஓமிதி பிரம்மா, பிரம்ம ஓங்காரத்தில் இருக்கடா அப்படின்னு கேன சம்பந்தேன அப்படின்னு அடையின மாதிரி தக்க பிடிச்சிட்டு இருக்கேன். இப்படி மொழிச்சேன் சொன்னூறு வித வாசகதாசம் வந்தேன்னு சொல்லு அப்படின்னா எல்லாருக்கும் சொல்றாங்க. அப்போ சூக்ஷமான சில விஷயங்கள்லாம் கூட திருப்பணம் தியானம் சாதிச்சாலும் அந்த ஆச்சியார் திருமணி உபன்யாசம், திருப்பாவை உபன்யாசம், இதெல்லாம் வந்து அடியான் கூட இருந்து நிறைய கேட்டிருக்கேன். என்ன சார் சுவாமி சாதிச்ச ஒரு விஷயம் ஞாபகம் அடிக்கடி, என்ன சார் சுவாமி இந்த மாதிரி ஒரு தம் திருக்குழந்தை ஆண்டவனுடைய உபன்யாசம் எல்லாம் கேட்டு வந்தபோது ஆண்டவன் சாய்ச்சாச்சு, என்ன சார் சுவாமி பார்த்து நீங்கள்லாம் நிறைய சாஸ்திரங்கள்லாம் அபியாசம் பண்ணி வச்சிருக்கோம், நாங்கள்லாம் ஏதோ இந்த லைனில் வந்துட்டோம், அதனால் பெரிய அளவில் சாஸ்திர அபியாசங்கிற முடியல அப்படின்னு சாதிச்சாச்சு. அப்போ என்ன சார் சுவாமி சாதிச்சார், நன்னா இருக்க ஆண்டவன் சாதிக்கிறது இப்படி எனக்கு என்ன தோன்றதுன்னு கேட்டால் எல்லா சாஸ்திர புத்தத்தையும் மூட்டை கட்டி மேலே போட்டுட்டு இந்த மாதிரி பகவத் அனுபவத்தில் இறங்கணும் அப்படின்னு தோன்றது அப்படின்னு சுவாமி சாதிச்சாச்சு. திருக்குறள் ஆண்டவன் ரொம்ப நினைச்சு இருக்கட்டது எல்லாமே பகவந்தன் போனா சுவாமி அதை விட்டா எங்களுக்கு வேற மனுஷியா கிடையாது, அதனால அது இருக்கணும் சாய்ச்சாச்சு அப்படின்னு. ஆஹா, அந்த மாதிரி ரீதியில பகவத் அனுபவம் கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு இடம் திவ்யபுரம் அனுபவம், சாஸ்திர அனுபவத்தோடு கூடிய ஒரு பகவத் அனுபவம் அப்படிங்கிறதும் ஆண்டவன் உபன்யாசத்தன் விசேஷம். நம்ம விசேஷமான அர்த்தங்கள் சீபாஷியாதி அர்த்தங்களுக்கு நம்ம உள்ள தப்பு, அதெல்லாம் உண்மையிலே வந்து நல்லா அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படி எனக்கும் அந்த பாக்கியம். ஒரே ஒரு அடிஷன் அதுலயே மதுராந்தகம் பெருன லோகத்திலேயே பெரிய தர்க்கவாத்தியாரே என் காலேஜ்ல இருக்கமா அந்த விஷயத்தையும் சாதி. திருக்குழந்தை ஆண்டவன் அந்த பார்சல்ல அடிக்கடி ஏழியம் நாங்கெல்லாம் வித்தியார்த்திகளா இருக்கச்சா பச்சை லட்சுமி எல்லாம் அடைய கேள்வி எல்லாம் கேட்டான். அப்ப ஆண்டவன் சாதிச்சாகும் இந்த பாடசாலையில இந்த பாரத தேசத்திலேயே உன்னதமான அத்தியாபகங்கள்ல நீங்க அத்தியாபகம் அந்த மதுராந்தக சுவாமிக்க அந்த மாதிரி நான் பார்க்கும் தேவநாச்சார சுவாமி கண் கொடுத்தவனிதம் சுவாமி வியாக்கரண அத்தியாசம் விரலச்ச ரொம்ப ரொம்ப மகாமகா பண்டிதர்கள் அவெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கேன் மாமா ரொம்ப பெரியவாள்லாம் வேணும் மனசால் வச்சிருக்கிற பசங்க படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சரிசனம் கஷ்டப்பட்டாலும் நான் கூட அந்த பாடசாலையினுடைய அபிவிருத்தியில அத்தனை நோக்கோடு கூட திருக்குழந்தையான மகான்களையெல்லாம் அங்கே ஏழப்பள்ளி வச்சு சீரம் நிற்கணும் பாரதான ஆச்சரியமாக நிறுத்தியாச்சு. அதுமாதிரி நம்ம காணிபாக்கம் தண்ணீர் விளச்சார் தேவநாதாச்சாரியர் நாங்கள் எல்லாமே அந்த பாடசாலை தான் படித்தவாங்கன்னா அவரே சங்கபுரம் நாராயணாச்சாரியம் மாதிரி நீங்கள் நிறைய பேர் அந்த மாசாண்டை படித்தவாள் திருக்குழந்தை ஆண்டவனுடைய அனுகிரகத்தினால எல்லாரும் வந்து கொஞ்சம் சொல்லிக்கும்படியாக இருக்கும் அப்படின்னு. ஸ்ரீமத் முக்குரேஷிங் ஸ்ரீமத் முக்குரேஷிங்கருடைய காம்பீரியம் அப்படிங்கிறது சின்ன வயசுல ஒரு பக்கம் பார்த்தா பயமாக இருக்கும், ஜெய்சங்கர் எப்போ வேணா என்ன வேணா சாதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தாங்கன்னா சௌலபியம் அதுவும் இருந்து அது என் சதஸ்து தான் பெரிய அளவில் பார்த்துருக்கேன். எத்தனையோ விசேஷத்தை ஏண்டா இப்படி சொல்லேன்டா அடியனுடைய தவப்பனார் தவப்பனாருக்கும் முப்பது விஷயம் இருக்கும் வாதம் அடிக்கடி வந்துடும். அடியன் தவப்பனாருக்கு ஒரு சுபாவம் என்னன்னு கேட்டால் அந்த அர்த்தத்தை யாராக இருந்தாலும் சொல்லுவோம் அவர், அதாவது இன்னொருத்தர் அப்படி சொல்கிறாலே நம்ம கொஞ்சம் தகஞ்சு போனோம்னு கிடையாது, அவருக்கு என்ன அர்த்தம் தோணித்தோ அதை உரத்த குரண்டா கவுன்னு சொல்லுவேன். ஐசங்கரும் சொல்லுவார் அது சொல்றத கேளு வேண்டாம் அப்படின்னு ஜெய்சங்கர் ஜெய்சங்கர் வந்து தோப்பனார் வந்து ஏகோசத்தை பேச மாட்டார் சொல்றத கேளும் ஆனால் நான் சொல்றதை கேளு வேண்டாம் நீர் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு காரணம் என்னன்னு நிறைய பேர் சொன்னான் அக்னோத்தன் சந்திக்க குமாரர் அப்படிங்கிறதுனால அவருக்கு தான் அந்த சொல்றத கேளு வேண்டாங்க அப்பாவும் கூட அப்படி ஒரு அரை மணி காலம் நடந்தது எல்லாம் முடிஞ்ச உடனே ஜெய்சங்கர் வச்சு ஒரு 5 ரூபாய் எடுத்து அப்பாவுக்கு கொடுத்தார். என்ன இது எல்லாரும் கேட்டா சதஸ் இது எது பேருன்னு கேட்டா ரொம்ப கத்திருக்காங்க கொஞ்சம் நெய் வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்லி. இப்போ இதுதான் ஐசிங்கர் ஏன்னா சாதாரணமானவாளர் தான் என்ன கேட்டா நான் ஒண்ணு சொல்றேன் நீங்க எதிர்க்க சொல்றியா ஒரு ஸ்தானத்துல இருக்கோ இல்லையா இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் நீ என்ன என்ன எதுக்கு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வரும் சாதாரணம். ஆனா ஐசிங்கர் வந்து விஷயம்தான் முக்கியம் அது மாதிரி இதெல்லாம் ஒண்ணு கிடையாது விஷயத்த ரசமா சாயிச்சா அவங்கிறத இன்னொரு சமயம் என்னாச்சு அப்பா இதே மாதிரி வாதம் பண்ணி தடிச்ச வேற ஒருத்தர் வந்து ஐசிங்கர் பக்கம் சொல்ல நான் அந்த சுவாமியுடைய திறனை அவத்தை சொல்ல வேண்டும் ஏன்னு கேட்டேன்னா இப்படி ஆயிருக்கு ஐசிங்கிற பக்கம் தான் அவர் சொல்லிட்டார். அப்பா இந்த பக்கம் சொல்லிட்டு அப்போ ஐசிங்கர் அவர் பார்த்துருக்கா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், உன்னை விட அவர் பண்டிதரா இல்லையா அப்படின்னு கேட்டான். ஆமாம் பண்டிதர் தான், அதில் சந்தேகமே இல்லை. ஏன்னா அந்த சுவாமி சௌல பேத்தரான்னு சொன்னார், கை கூப்பிட்டு அதில் சந்தேகமே இல்லை, அடியை காட்டில் அவன் தான் பண்டிதர். அப்போ அவர் சொல்றது ஒத்தின்னு போயிடேன் அடியேன் அப்படின்னு. அப்போ எல்லாருக்கும் ஆச்சரியம், என்ன சொல்லமா தீர்த்து அப்படின்னு சொல்லி. அதனால இதெல்லாம் ஐசங்கருடைய பாணிங்கிறது ஒரு சமயம் பார்த்தான்னா கம்பீரமாக இருந்தா கூட, இன்னொரு சமயம் அந்த அர்த்தத்தை ஸ்தாபிப்பதற்காக எல்லாரோடையும் சகஜமா இருக்க கொஞ்சம் மதுராந்தகன் சுவாமியோட கூட ஒரு சமயம் மதுராந்தகன் சுவாமி கூட சதஸுக்கு சாயங்காலம் வர முடியல, மாலோட சதஸ் சாயங்காலம் வர முடியல, சாயங்காலம் போகல. 5:30 சதஸ் முடிஞ்ச உடனே ஐசிங்கர் கார் எடுத்துட்டு ஐசிங்கர் மதுராந்தன் சுவாமி தீர்மானிச்சிருக்கு ஏன் சதஸுக்கு வரணும் அப்படின்னு. இதுதான் இங்க வரலன்னா சதஸ் இல்லைன்ற அவர். இப்போ சுவாமி என்ன சொன்னா, அப்போ அப்போ ஐசிங்கர் சாய்ச்ச வார்த்தை மதுராந்தன் சுவாமி வேலைன்னா மாலோட சதஸ் பாதியில நிக்கிறது போடுபடும் பத்திரிக்கைமா சுப்ரேடு அப்படின்னு அபசாரமே படக்கூடாதுன்ற மதுராந்தன் சுவாமி. இந்த அபசாரமே இருக்க கூடாது சொல்ற ஐஸ்வர்யுடைய கிரேட்னஸ் அப்படிங்கிறது பல விதத்தில் இருக்கு. அதுல ஒரு பெருமையும் அதோட கலந்த அனுகிரகம் எல்லாம் கலந்தது. அது அர்த்தங்கள்லாம் அநேக அர்த்தங்கள். பரவாக்கோட்டை ஆண்டவன், பரவாக்கோட்டை ஸ்ரீமத் ஆண்டவனுடைய பரம அனுகிரக பாத்திரம் அடையாது. கூடவே இருந்து நீ எப்பப்போ என்னென்ன வாசிக்கிற, எது வரைக்கும் ஆயிருக்கு, இனிமேல் என்ன எல்லாத்தையும் கேட்டாகும். தேசிக திவ்ய சகசனம் திருக்குழந்தை தேசிகன் வச்சிச்சது, அதுக்கு வியாக்கியானம் பண்ணணும்னு அடியன்கிட்ட நினைச்சேன். அடியனுக்கு அவ்வளவு சக்தி கிடையாதப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு, தேசிய கிரந்தங்கள் மொத்தத்தையும் பார்த்தாதான் வியாக்கியானம் பண்ண முடியும். அப்ப ஸ்ரீமத் ஆண்டவன் சாட்சியார் இதுக்கு வியாக்கியானம் பண்ணணும்னா ஒன்னு உங்களுடைய தாப்பனார் பண்ணணும், இல்ல NSR பாயிண்ட் பண்ணணும், இவா ரெண்டு பேர் தவிர வேற யாரும் பண்ண முடியும். அதை உங்ககிட்ட எதுக்கு கொடுக்கறேன் அப்படின்னா, நீ அந்த கிரந்தங்கள்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கணும், இந்த சாக்குல நீ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக உங்ககிட்ட கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் உன் தோப்பனா கிட்ட நீ வாசிச்சு காமிச்சு அதை சரியாக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சாய்ச்சாச்சு. அது 100க்கு 100 சத்தியம். ஏன்னா அடைய தோப்பனா கூட ஒரு அடிக்கடி ஒரு விஷயம் சாய்ப்பார், வாசுதேவனுக்கு ஞான விகாசம் வந்ததுக்கு ஸ்ரீமத் ஆண்டவன் தான் பிரதானமான காரணம் அடிக்கடி சாய்ப்பார் அப்படின்னு. ஏன்னா அதனால்தான் பல கிரந்தங்கள்லாம் தத்துவ முத்தாக்கலமெல்லாம் பூர்த்தியா பார்த்தேன், அப்பா கிட்டேயே சேவிச்சேன். அந்த ரக்ஷா கிரந்தங்கள்லாங்கெல்லாம் பார்த்தது அதுக்காக தான், அப்போ புத்தகங்கள்லாம் பார்க்க வேண்டி வந்தது இதுக்காக தான். அப்போ ஆண்டவனுடைய பரம அனுகிரகம். அதில் வந்து ஒரு நல்ல சம்பவம் என்ன கேட்டால், தேசிய திவ்ய சாஸ்திரம் வியாக்கியானத்தில் அதுக்கு எழுதிட்டு இருக்கும்போது நடுவில் ரெண்டு திருநாமத்துக்கு வந்து அர்த்தம் புரியல, ரெண்டு திருநாமத்துக்கு அர்த்தம் புரியல நடுவில் இருக்கு, அது தவிர பாக்கி எல்லாம் இருக்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ ஆண்டவன்கிட்டே போய் கேட்டேன், ஆண்டவன் சச்சது சரி யாரையா பெரியவாழ்கிட்ட கேளு, தெரிஞ்சால் எழுது, அப்படி தெரியலன்னா இதுக்கு அர்த்தம் தெரியலன்னு எதிர்த்தக்கூடியது, தெரியாத விஷயத்த தெரியறதுன்னு எழுதுறது ரொம்ப நல்லது. யாராவது தெரிஞ்சால் அடுத்த பதிப்பில் சேர்த்துக் கொள்கிறேன், அடி எனக்கு அர்த்தம் புரியவில்லை, இதுதான் ஆண்டவன். இது தெரியல தெரியலன்னு எழுதினேன், தெரிஞ்ச மாதிரி காமிக்க கூடாது தப்பு இல்லை. அடியை என்ன பண்ண உடனே கடுதா செய்கிறேன், மகான்களுக்கெல்லாம் கடுதா செய்கிறேன். அன்னைக்கு இருந்து வர என்ன சார் சுவாமி, சிவசங்க சார் சுவாமி, ஆபாகவே பெற்ற சுவாமி, அப்போ அவரோட கூடவே தான் இருக்கேன் அப்படின்னு அவர்கள பதில் போட முடியாது. லெட்டர் எழுதி பதில் போடுறதுதான் அவளுக்கு எத்தனையோ காரியங்கள் இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க, அர்த்தாத்தா நாவல் பார்க்கும் சரி என்ன சார் சுவாமி கிட்டேருந்து ஒரு கடிதாசு சொன்னேன், அந்த கடிதாசில் உனக்கு வேதோக்த ஆசீர்வாதம், நீ கேட்ட கேள்விக்கு எனக்கும் பதில் தெரியலை அப்படின்னு கடிதா சொன்னா பார்த்தோன்னே நான் ரொம்ப தெரிவிச்சு விட்டேன். அபசாரம் ஆயிடுது, அது தெரியலன்னு சொல்கிறதுக்காக நம்ம இது பண்ணுவோம் சமைப்போம். சரி அப்போ ஆண்டவன் சாய் சமயம் பண்ணலாம்னு இப்போ எல்லாம் ஆயிடுது. அண்ட் ராத்திரி படுத்து இந்த புசல்ல முடிச்சாச்சு, ராத்திரி படுத்துன்னு இருக்கும்போது ராத்திரி 1 இருக்கும், கண்ணு முடிச்சு. அப்போ பார்த்தேன் என்ன இந்த வேலையில் கண்ணு முழிக்காது, தூக்கமே வரல, கண்ணு முடிச்சா உடனே தேசியம் சொல்லிருக்கேன், அவருடைய தேசியம் கேட்டாங்க. ராத்திரி கண்ணு முடிச்சா என்ன பண்ணணும்னு தேசியம் சொல்லிருக்கேன், அது என்ன பண்ணணும் கேட்டால் ராத்திரி கண்ணு முடிச்சா ஒரு 10 ஏதாவது சோத்திரம் ஏதாவது சொன்னால் தூக்கம் வந்துடும், புஸ்தகம்னா தூக்கம் இன்னும் தூங்கலாம் அப்படின்னு சொல்றது எதாவது விஷயம் வேறு ஒன்றும் இல்லை. எது சொல்ல எல்லாமே தேசியம் சொன்னது தான். அப்போ வந்து பார்த்தா அரமணியாச்சு, ஒன்றும் தூக்கம் வரல. சரி நம்ம இப்போ எழுதலாம், ஏதாவது பாக்கி இருக்கு, ஏதாவது ப்ரூஃப் எல்லாம் பார்த்து எழுதணும்னு சொல்லிட்டு இந்த எழுத இடத்துக்கு உட்காரும் போது அப்போ திடீர்னு ஒரு ஐடியா, இது வந்து சின்னாண்டவன் சாதிச்ச ஆன்மீக வியாக்கியானம் சொன்ன, அதை பார்க்கவே இல்லையா, அதை பார்க்கணும் நம்ம, அதில் இந்த விஷயங்கள் இருக்கா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணிப்போம். உடனே மாடியில் போய் அந்த புஸ்தகத்தை எடுத்து வந்து அதை பார்த்தனா எந்த திருநாமத்துக்கு நான் அர்த்தம் தெரியலன்னு சொல்லணும், அந்த திருநாமத்தை எழுதி அர்த்தம் எழுதி தருவார்கள். சடகோபாதி நைவேத்திய சாத்த பிராணாகிபிரான் திருநாமம், மூக்ஷ சூக்த இரண்டு மூணு திருநாமம் வரும். திருநாமத்தை எழுதி அவர் அர்த்தம் எழுதி அதுக்கு அப்போ ஆச்சரியமா இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் ரெண்டு மணி காலம் அப்படியே உட்காந்த கொஞ்சம் இதெல்லாம் வச்சு, ஏன்னா எப்படி ஒரு திருநாமத்தை எழுதத்துக்கு ஒரு மணி காலம் ஆகும், கிட்டத்தட்ட உட்காந்து அதை எப்படி எழுதணும், முதல்ல ஒரு தடவை எழுதும் அச்சுக்கு போட்டு அப்புறம் இன்னொன்று எழுதணும், இப்படிதான் நடக்கும். அந்த மாதிரிலாம் அதை எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என் தோப்பனார்கிட்ட இதை விஞ்ஞாபனம் பண்ணேன் இந்த மாதிரி. அப்போ தோப்பனார் அப்போ சாதிச்ச விஷயம் பார்த்தியாடா, இதுலேருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சு அப்படின்னு என்ன கேட்டால், இதை நீ எழுது, இது ஒன்றை கொண்டு பெரியவள் எழுதியிருக்க, அதுதான் சிவனாண்டவன் அனுகிரகம். அந்த மாதிரி பெரியவாளுடைய அனுகிரகம் இது, அவள் வந்து ஒன்றை கொண்டு நடத்துகிறான். அதை அடியே சோகமாக அதில் எழுதியிருக்கேன் இந்த மாதிரி பெரியவாளுடைய அனுகிரகங்கள். இன்னொரு விஷயம் கூட சச்சார் மதுராந்தகன் சுவாமி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், இந்த தேசிய சாஸ்திரத்தை வியாக்கியானம் பண்ணணும் அப்படின்னு அவர் திருவிழ பாதிச்சிருந்தார், ரொம்ப ஆசைப்பட்டு சொல்லியிருக்கார். அவருடைய அனுகிரகமும் காரணம் வச்சுக்கோ அப்படின்னு. அதனால மகான்களுடைய அனுகிரகம் தான் பரவாகோட்ட சுவாமி ஆண்டவனுடைய அனுகிரகம். ரொம்ப நெருக்கமாக பல விஷயங்கள் கூட சிஎம் ஆண்டவன் சாதிச்சா இருக்கு, அடியருக்கு பல விருதங்கள்லாம் கொடுத்தா இருக்கு. அந்த விருதங்கள்லாம் உனக்கு கொடுக்கறது நீ இன்னும் மேலும் மேலும் அபிவிருத்திக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு அந்த விஷயத்தையும் சாதிச்சா இருக்கு. அந்த பரம அனுகிரகம் எதுவுமே மறக்க முடியாது. பரவாகோட்ட ஆண்டவன் கிட்ட அடிய ரசித்த பல விஷயங்கள் உண்டு, எல்லாருக்குமே தெரியும். பரம சாத்திகரான மகா ஆச்சாரியன் அப்படின்றது தெரியும். அது என்ன ரொம்ப ரசித்ததா ஒன்று சொல்லணும்னா, அந்த பவுண்டிபுரம் ஆசிரமத்தில் கொசு நிறையா உண்டு, கொஞ்சம் பிடிங்கி எடுத்தோம் கொசு அடிக்காமலாம் இருக்கவே முடியாது. ஆனால் ஆண்டவன் ஒரு கொசு கூட அடிக்க மாட்டான், இப்படியும் விசிறுது இப்படி. அந்த காலத்தில் ஃபேனும் கிடையாது, ஃபேன் இல்லாத காலத்தில் இப்படி ஒன்று துணியால் விசிறிந்தோ இல்லை விசிறியால் விசிறிந்தோ சாஸ்திரம் சொல்லிட்டு எந்த கொசுவும் அடிக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் எழுந்துட்டு. அந்த மாதிரி ரீதிகள் தான், இது வந்து கொசு அடிக்கிறது சாதாரண விஷயம், ஆனால் இந்த மாதிரி தான் மனுஷர்கள் யாரையும் மனசு புண்படக்கூடாது. அதாவது என்ன கேட்டால், சைக்காலஜியில் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ கொசு அடிக்கிறதுல என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை. ஏன்னு கேட்டால் மறுபடியும் வேறு ஒரு கொசு வந்து கிடைக்கும். நாம் ஒரு கொசு அடித்தபடினாலே கொசுவை ஒழிக்க முடியுமா, இல்லை பத்து கொசுவை அடித்தபடினாலே கொசுவை ஒழிக்க முடியுமா, ஒழிக்க முடியாது. அப்படி வச்ச கொசு அடிக்கிறது இருக்கா கேட்டால், சைக்காலஜியில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நம்மை கடித்த கொசுவை நம்ம அடிச்சுட்டோம் வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு மனசு திருப்தி, ஒழிஞ்சியா என்ன கடிச்சுக்கிறது ஒழிஞ்சியா, அந்த திருப்திக்காக தான் மனுஷன் அடிக்கிறான், வேற கொசு ஒழிக்க முடியாது. ஆக இந்த கொசு அடிக்கிற எஃபெக்ட் இருக்கையும் இதுதான் மனுஷனுடைய மனசில் வரும். இது எல்லாம் ஒன்றும் சிவன் ஆண்டவன் எப்படி கொசு அடிக்க மாட்டான்றதோ அந்த மாதிரி யார் மனசையும் புண்படுத்த வைக்க மாட்டார் சிவன் ஆண்டவன் அப்படின்னு எழுந்திருந்திருந்தா அது நமக்கு பாடம் உண்டு. அடுத்தது வலையப்பேட்டை சுவாமி, வலையப்பேட்டை சுவாமி சித்தியான்னு சொல்லுவோம் அடிவங்களுக்கு, சித்தியா ஒரு வாகனம் அப்படின்னால சுவாமி கிட்ட பத பாட்டம் அடியனுக்கு ஆச்சு. தசோபனிஷத் சந்தை சுவாமி கிட்டலாம் ஆச்சு. அது தவிர நிறைய விஷயம், ஏகப்பட்ட விஷயம், போச்சையும் வறட்சியும் தர்மசாஸ்திர விஷயங்களாகட்டும், இன்னும் வேற ஏதாவது சம்பிரதாய விஷயங்களே நிறைய சம்பிரதாய விஷயங்கள்லாமே நிறையா, இதெல்லாம் வந்து வலையப்பேட்ட சுவாமி தான் அடியனுக்கு சாச்சு. அடியன் கிட்ட பரம அனுகிரகத்தோடு கூட இருந்தவர். ஒருத்தரும் திருவனந்தபுரத்தில் அடியன் இருக்கும்போது அதோ பெருமானை சேவிக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தார், அப்போ திருமணம் இட்டுருந்தார். நீங்கள் திரும்ப இட்டு இருக்கீங்களே எங்கேருந்து வந்திருக்கோங்களோ கேட்டேன், விஜய் வடாலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு அரைப்படையே தமிழ் பேசியிருந்தேன். நீ நீங்கள் எந்த ஊர்னா, நான் சொந்த ஊர் நாவல் பார்க்க முடியுமா, நே நாவல் பார்க்க தாமான்னு சார் சொல்ல தெரியுமா அப்படின்னு, தெரியல எனக்கு தெரியும் எனக்கு உறவு தான் எது கேட்கறது அப்படின்னு. அவர் அன்னைக்கு ஒரு வேதம் சொன்னார், அது இன்றைக்கும் என் காதில் இருக்கு சொல் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் அந்த ஜிஎம் எடுத்து திருநண்டி ஜிஎம் எடுத்தா போய் அவார்டு வாங்கிச்ச வேதம் சொல்லியிருக்காரு, கணினு ஒரு வேதம் சொல்லியிருக்காரு, அது இன்னைக்கும் என் காதல் உதிச்சிருக்கு சுவாமி அப்படின்னா. அதுதான் வழிபட்டு சுவாமி ஒரு பிரபாவம், அவர் வேதம் சொன்னார்னா அது எம்பெருமான் திருமணங்களுக்கும் மாத்தம் இல்லை, எல்லாரும் அவரை கேட்கறதுக்காக காத்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு ஒரு பிரபாவம் ஒன்று இருக்கு. பாராயணத்தில் அவரோட கூட பாராயணம் பண்ணதே அடியனுக்கு பரவ பாக்கியம். நாவல் பாக்கத்தில் சில சமயம் அவர் ஒரு கட்சியும் அடியன் எதிர்கட்சியும் தான் சொல்லுவேன், எப்பவுமே அப்படிதான் வரும், ரெண்டு கட்சியாக தான் சொல்லுவோம். அப்போ எங்கெங்கே எப்படி திருத்தமோ அப்படி திருத்தி, எப்போ உறக்க சொல்லணும் தாழ்த்தி சொல்லணும், அது அடியனுக்கு இன்னைக்கும் மறக்க முடியாது, இன்னைக்கும் மறக்க முடியாது, அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். சித்தியா கூட பாராயணம் பண்ணது அது போயிருக்குன்னு சொல்லுவேன். இப்போ கிட்டத்தட்ட இருக்கு குமாரர்கள்லாம் இருக்கான்னு கேட்டுருக்கேன், இருந்தால் கூட அது ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம். அடியனுக்கு பல விஷயங்களை எல்லாம் சித்தர் அழைச்சு கொடுத்தா மாத்தம் இல்லை, எனக்கு ரோல் மாடல் மாதிரி வேஷ்டி எப்படி உடுத்திக்கணும், திருமணி எப்படி எடுத்துக்கணும், படிச்சுட்டு எடுத்துக்கணும் அப்படின்லாம் கூட அடியன் வந்து சுவாமியை பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் கத்துருது. அடியன் என்னைக்கும் மறக்காமல் ஸ்மரிச்சு எனக்கு இந்த கார் திருவாராதனை கத்துக்கிட்டு சுவாமி தான், அதனால திருவாராதனத்தில் கேட்டு ஸ்மரிக்கிறது. அடுத்தது என்ன சார் சுவாமி? என்ன சார் சுவாமிகள் சகல கல்யாண குணநிதி அபரிமித கல்யாண குணசாகர் எல்லாம் சொல்றாங்க, அந்த மாதிரி அபரிமித கல்யாண குணசாகர் என்ன சார் சுவாமியுடைய ஞானத்தை பற்றி சொல்றதுக்கு நமக்கு யோகியதை எல்லாம் கிடையாது. பின்ன என்ன கேட்டால் கல்யாண குணங்கள்லாம் வந்து அடியன் சுவாமிகிட்டே சொன்னேன், ஞானம் வரட்டா போறது இந்த குணத்திலேயாவது கொஞ்சம் கொடுக்க கூடாதா அப்படின்னு. அப்படின்னு சுவாமிகிட்ட அடியன் கத்துன்ற ஒரு பெரிய குணம் என்ன கேட்டான்னா, அவரை சேவிக்கிறவா யாராவது சேவிச்சான்னா அவா கிட்ட ஏதாவது ஒரு பிளஸ் பாயிண்ட் ஒன்று இருக்கும், அதை சொல்லுவார். தங்கிட்ட இல்லாதது நான் கவனிக்கணும். திவ்ய பிரபந்த சேவைகாலம் நடந்திருந்தது ஆத்துல, எங்க ஆத்துல சுவாமி எழுந்தார். சுவாமி 2 மணி காலம் கூட இருந்து திவ்ய பிரபந்தம் மொத்தத்தையும் கேட்டிருந்தார், ஆச்சரியமும் கேட்டிருந்தார். அது முடிஞ்ச உடனே அந்த சேவாகாலம் பண்ணவர்கள்லாம் சுவாமியை சேவிச்சார், ஆனால் ஆச்சாரியன் சேவிக்கணும் சேவிச்சார். அப்போ சுவாமி சாதிச்சார், ஏன்பா நீங்களாம் ஆச்சரியமா சேவிக்கிறப்போ கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, நான் தான் இதுல பரிசு ஒன்றும் பண்ணாத போயிட்டேன். இதுதான் என்ன சார் சுவாமிங்கிறது. இது மாத்திரம் இல்லை, அப்படியே பல தடவை பார்த்துருக்கேன். இங்கே மாத்திரம் உபன்யாசம் திருவேந்திபுரத்தில் ஒரு தடவை அப்படியே வந்து தேசிய திருமணியில் ஒரு உபன்யாசம் பண்ணியிருப்போம் சுவாமி எழுந்தார். எனக்கெல்லாம் கொஞ்சம் பயம், ஏன்னா உபன்யாசம் ஏதோ ரீதியில் கூட பண்ணதான் சொல்லுவோம், சாஸ்திரியமாக சுவாமி மாதிரி விசேஷ அர்த்தங்கள், அது மாத்திரம் இல்லாமல் எங்கேயோ தப்பு வந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் என்ன இருக்குது. இப்போ முடிச்ச உடனே சுவாமி சாதிச்சார், ஏன்பா இந்த உபன்யாசத்தில் நீ எப்படியோ பரிச்சயங்கள்லாம் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கெல்லாம் அது வரமாட்டேங்கிற லேக்கனம் கூட ஒரு தடவை ஒரு தடவை நீ நன்னா ரங்கநாத பாத்துக்கால எழுதிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குவா அது அப்படின்னு சாய்ச்சார். அடையே அப்பவே சுவாமி கிட்ட கேட்டான், அதுக்கு வாய் தொடுக்க உண்டு சுவாமி நமக்கு பந்தும் ரொம்ப சுவாமிகிட்ட வாசிச்சிருக்கேன் நீ தர்க்க பாடங்கள்லாம் வாசிச்சிருக்க, அப்ப வந்து நீ எழுதி ரங்கநாத பாத்துக்கள் நல்லா இருக்குவான் சாய்ச்சா, நீர் எதுக்கு அதை படிக்கிறீர்தான், நான் தேவர் எதுக்கு அதெல்லாம் படிக்கிறது, நான் தேவருக்காக எழுதலையே அப்படின்னு. இல்லப்பா என் பையனுக்காக நான் படிக்கிறேன், அவன்கிட்ட காமிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு. அதாவது நேர்மை அப்படிங்கிறது 100% இருந்தது சுவாமிகிட்ட, இன்னொருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய குறைவுகள்லாம் இருக்கும். சதுசாஸ்திர பண்டிதர் மகாகுணநிதி, அவருக்கு தெரியாது கிடையாது, மகா சாத்விகர். ஆனால் அவாகிட்ட ஒன்று இருக்கு, அதை தங்கிட்ட குறையா வச்சுது, அவளுக்கு அந்த நிறை இருக்கிறது அப்படிங்கிறத அதை நேராக அவாகிட்ட வியக்தமாக சொல்லி பாராட்டக்கூடிய ஒரு நற்குணம் அப்படிங்கிறது. சுவாமி என்கிட்ட நிறையா சொல்லலாம், நீ ஏண்டா தர்க்கத்தில் இன்னும் நிறையா படிக்க வேண்டியதெல்லாம் இருக்குடா இல்லை சொல்லலாம், அப்படியே இன்னும் நீ வந்து ஏன் அத்வைத கிரந்தங்கள் படிக்கலன்னு கேட்டேன், அப்படியே புரியுமா கேட்டேன், புரியாமல் எப்படி போகும், நியாயம் படித்தா அவ்வளோ புரியும் அதெல்லாம் கொஞ்சம் பரிசோம் பண்ணிக்கோ அப்படின்லாம் சிலதான் சாதிக்கலாம் இல்லை. அப்போ வந்து இந்த மாதிரி அவகிட்ட இருக்கிற குணங்களை ஹைலைட் பண்ணி சுவாமி வந்து சாதிக்கிறது ஒரு உத்தமமான குணம். நம்மளாம் கற்றுக்கணும் இதெல்லாம், உண்மையில் பார்த்தோன்னா இதெல்லாம் கற்றுக்கணும் நம்ம. ஏன்னா நான் பெரியவன் அல்லோம், நன்றும் தீதும் நமக்கு உரைப்பார் உள்ள நன்று நாடுவோமே தேசியம் சுற்று சர்வதந்திர சுதந்திரர் கவிதார்த்திக சிம்மம் வேதாந்த ஆச்சாரியர் ரங்கநாத ரங்கேஸ்வரி தத்தார் பிரதங்களை உடையவர் அவர் சாதிச்ச விஷயம் நான் பெரியவன் அல்லோம் நன்றும் தீதும் நமக்கு உரைப்பார் உள்ளர் அப்படின்னு சாதிக்கிறார். அந்த ரீதியில சுவாமி என்ன சார் சுவாமி இருந்திருக்கிறது. அப்போ இதை கற்றுக்கல நிச்சயமாக அப்புறம் சுவாமி வந்து பக்ஷதா கிரந்தம் முக்கியமான விஷயம் சொல்லுது, சுவாமியிட்ட சமீபிசார கிரந்தம் வாசித்தேன் தக்கத்தில், பக்ஷதா கிரந்தம் அடியே உழப்பக்கம் நேராக வாசிச்சேன் நல்லா வச்சேன், சுவாமிக்கு திரும்பின முடியல. அப்போ சுவாமி சாதிச்சா எனக்கு பாடம் சொல்ல முடியல, வியாக்கியானம் எழுதியிருக்கேன் அதை பாரு பார்த்தா புரியும் உங்களுக்குன்னு. அப்போதான் அடியே ஒரு விஷயம் கவனிக்கிறேன், நேர பாடம் சொல்றதை காட்டில் வியாக்கியானம் நல்லா இருக்கு, நேர பாடம் சொன்னால் எந்த அளவுக்கு புரியுமோ அதையும் நல்லா புரியுது வியாக்கியானம். இப்படி ஒரு வியாக்கியானங்களை யாருமே எழுத முடியாது. நியாயசாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய கிரந்தங்கள் மொத்தத்துக்கும் ரொம்ப ரொம்ப லலிதமாக வியாக்கியானம் பண்ணி நியாயத்தை ஊதி தள்ளுபடி பண்ணிடும். இன்னைக்கு நிறைய பேர் சுவாமியுடைய வியாக்கியானம் வச்சுட்டு தான் பாடம் சொல்லிட்டு இருக்கா, ஸ்மார்த்தாலாம் நேரைய சொல்றாரு, நானே ஒத்துக்கிறேன் சுவாமியுடைய கிரந்தம் வச்சுட்டு தான் நாங்கள் பாடம் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு எல்லாரும் ஒத்துட்டுருக்கேன். நியாயசாஸ்திரத்தை சுலபமாக ஆக்கக்கூடிய ஒரு வைபவம் அவருக்கு இருந்தது. அந்த காஞ்சிபுரத்தில் சங்கராச்சாரியர் பெரியவர் இருந்தார், அவரையும் சொன்னார் சுவாமி என்எஸ்ஆர் சுவாமி தர்க்க கிரந்தம் மொத்தத்துக்கும் வியாக்கியானம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நான் இருக்கணும், நான் அதை பார்த்துட்டு போகணும் அப்படின்னா. ஏன்னா பிற்காலத்துக்கு இன்னும் எத்தனை எத்தனை எத்தனையோ தலைமுறைக்கு இது பெரிய உபகாரம். இது அதனால தான் உத்தம சுவாமி நியாய குசுமாஞ்சலிக்கு பண்ண வியாக்கியானம். நல்ல வியாக்கியானம் இல்லாட்டா குசுமாஞ்சலி யாரும் தொடவே முடியாது. இது மகான்கள் பண்ண அனுகிரகத்தெல்லாம் சுமரிக்கிறதுக்கு. இத்தனை நாள் வாழ்ந்த மகான்களுடைய வைபவத்தை கேட்டோம். இப்போ சமீப காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற மகான்கள்னு எழுந்தருளி இருக்கிற ஒரு சிலரை பத்தி கேள்வி கேட்கிறேன். பிரதமமா அஸ்மதாச்சாரியன் நாவல் பார்க்கும் விஜ்ஞவராக தாதையர் மகாதேசிகன் அடியனுடைய தமையனார். அவர்கிட்ட அடியனுக்கு வந்து நாச்சியார் திருமொழி ஆச்சு. மந்திர பிரசனம் வேதத்துல மந்திர பிரசனங்கிற பாகம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் வேற எங்கேயோ எழுந்தா நான் எங்கேயோ இருந்தேன். ரொம்ப இது கிடையாது. நிறைய ஸ்லோகங்கள்லாம் பண்ணி மாத்திரம் அப்பப்போ காம்பிப்பார். சிலதுக்கெல்லாம் அர்த்தம் அவரை தான் சொல்லணும், நமக்கு புரியாது. ஏன்னா பிரதிபாஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் பிரதம் அப்படி அவங்களே சமர்ப்பிக்கும்படி இருந்தது. அவர் மனசில் என்னவோ தோணும். சுபாஷித நீதிக்கு வந்து சுவாமி தேசிகன் கிரந்தம் சுபாஷித நீதி, அதில் வந்து ஒவ்வொரு ஒரு ஸ்லோகத்துக்குமே நிறைய அர்த்தம் உண்டு. பல அர்த்தங்கள் வியாக்கியானத்தில், ஏன்னா தேசியன் சாதிச்சுட்டு போயிட்டார். வியாக்கியானம் பண்ணுறா பாடு தானே, தேசியனாலும் ஞானம் பண்ணால் தான் வியாக்கியானம் பண்ண முடியும். சுபாஷித நீதி எல்லாம் சுபாஷித நீதிக்கு பட்டபா சுவாமி வந்து அப்படி ஆச்சரியமாக வியாக்கியானங்கள்லாம் சாதிச்சார். உத்தமூர் சுவாமி வியாக்கியானங்கள்லாம் சாதிச்சார். பாடியனுடைய தமிழ்நாடு என்ன பண்ணுறார், இந்த வியாக்கியானத்தில் இல்லாத அர்த்தங்கள்ல ரெண்டு மூணு சாதிக்கும். அதுதான் இவருடைய ஒரு பிரதிபா அப்படிங்கிறது. இது வந்து அடியனுடைய தகப்பனார் சாதிப்பார். அது தாத்தாவுடைய வைஃபும் அப்படியே இவனுக்கு வந்திருக்கு அப்படின்னு அடைய ஒரு சந்தேகம். அப்பாட்ட கேட்பேன், ஏதா அவன்கிட்ட போய் கேளு அப்படின்னு. சில சமயம் அவன்கிட்ட கேட்டால் தமிழ்ந்த கேளுன்னு அர்த்தம், தமிழ்ந்த கேளு அப்படின்னு அவன் தான் சொல்லுவான் இதெல்லாம் அப்படின்னு. சர்வார்த்த சித்தியில முதல் ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்துக்கு மேத்தமெட்டிக் சித்தியில் ஒரு அர்த்தம், அது அவர் தான் சாய்ச்சார். சொல்லுடா சொல்லுடான்னு நிறப்பா சொல்லுடான் இன்னும் சொல்லுவார், சொல்லு அப்படின்னு. இந்த மாதிரி அந்த மாதிரி பிரதிபா வைபவம் அப்படியே பல திவ்ய பிரபந்தத்தில் மாதிரி பக்தாமிரதம் முதலான இடங்களில் இங்கெல்லாம் வந்து அவருடைய ஒரு பிரதிபா சக்தியினாலே பல அர்த்தங்கள் எல்லாம் சாதிப்பேன். அதே மாதிரி என்எஸ்ஆர் சுவாமியை பற்றி எங்கள் சமீபத்தில் ஸ்ரீமத் ஆண்டவனோட பேசிகிட்டு இருந்தேன். இப்போது எழுதுகிற ஆண்டவன் அப்போது என்எஸ்ஆர் சுவாமி பரம சாத்விகராக எழுதியிருந்தார், அது பிரசித்தம். அந்த மாதிரி பரம சாத்விகராக உங்கள் அத்தில் இந்த தமிழ்நாடு எழுதியிருக்கார். நீங்களாம் இருக்க போன ஆண்டவர் சொன்னேன். அப்போ தான் அப்பவே அடியன் சொன்னேன், அடியன் இல்லை, அடியன் கிட்ட பல தோஷம் உண்டு, ஆனால் தமிழ்நாடு இருக்கேன். அது சத்தியம் அது. ஏன்னா பரம சாத்விகர் யார்கிட்டயும் எந்த அபச்சாரமும் பண்ணமாட்டார். அவர் அபச்சாரம் பண்ணுறதுன்னா அடியன்னு பிரயத்தனப்பட்டுருக்க யாருக்கிட்டே அபச்சாரம் படாமல் இருக்கணும், நடக்க மாட்டேங்குது. விஷயம் என்னன்னு கேட்டோம்னா, நம்ம வெளியில் அபச்சாரம் பண்ணிருக்கட்டும், உள்ளுக்குள்ளே நாம் அவளை பற்றி என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது விஷயம் இல்லை. இப்போ இவெல்லாம் என்ன பண்ணுறான்னு கேட்டான்னா, அவளை மேலே வைக்கிற தன்னை தாழ்த்தி மனசுக்குள்ளே தன்னை தாழ்த்தி விட்டு அவளை மேலே வைக்கிறான். அப்போ அடியன் தமிழ்நாடுக்கு ஒரு அபாரமான ஒரு சாகித்யம், அபாரமான ஒரு கவிதா சாமர்த்தியம், ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக சாதிப்பார். சின்ன வயசில் ஒரு ஸ்லோகம் பண்ணியாச்சு, ஏகதா எது விருத்ததே ஜனேகி மூகதா கிமித் ஆசிரிதா புதைகி அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அதாவது இப்போ எல்லாரும் சண்டை போட்டுருந்த சார் தேசத்தில் பாலினியார் அப்படி ஸ்லோகம் ஸ்லோகத்தில் ஒரு பாகம் ஞாபகம் இருக்கு அடியனுக்கு. ஏகதா இது விருதி, ஏகதாவை யாராவது ஏகதாவை விரோதம் பண்ணா மூக்கதை ஏன் பேசாமல் இருக்க போன்னு மூக்கதா கிமித்தி ஆசித்தாங்க. அது மாதிரி ரொம்ப ரசமாகும், நிறைய அர்த்தங்கள் நிறைந்ததாகும், வாக்கு சாத்துரியம் இருக்கிறதாகும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வைபவம் அவருக்கு உண்டு. அதே சமயம் வந்து அந்த மற்றவரை பாராட்டுதல் போற்றுதல் அப்படிங்கிற வைபவம், இதெல்லாம் குண ரீதியிலையும் கற்றுக்கணும், ஞான ரீதியிலையும் நம்ம பல விஷயங்களை கற்றுக்கணும் என்பதாக எழுந்துள்ளியிருக்கேன். அடுத்தது வில்லூர் கருணாகராச்சாரிய சுவாமி. வில்லூர் கருணாகராச்சாரியார் சுவாமி அடியனுடைய ரோல் மாடல். சின்ன வயசுலேருந்தே இப்படி இப்படிலாம் இருக்கணும் ஒரு விஷயம் சொல்கிறோம். அவரை காட்டி கொடுத்தவர் தான் உத்தரவாசி ஆச்சாரியா. சில விஷயங்கள்லாம் சில பேர் இல்லாமல் ஏன்னா நிறைய பேர் இருக்கா. மேல்பாக்கம் சுவாமி, மேல்பாக்கம் சுவாமி கிட்ட தான் அடியன் வந்து வியாக்கரணம் ஆச்சு. மேல்பாக்கம் சுவாமி கிட்ட ரொம்ப பாடம் நம்பரனாகவும் பங்க்சுவாலிட்டியெலாம் உண்டு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கும், தர்மசாஸ்திரம் மாத்திரம் இல்லாமல் ஒரு நேர்மை அதெல்லாம் உண்டு, ஒரு பங்க்சுவாலிட்டி அப்படிங்கிறது உண்டு, ரொம்ப வந்து சௌலபியம் எல்லாம் உண்டு. உத்தமர் வாசிவாச்சார சுவாமி தான் என்ன பண்ணார், நீ இப்படி இருக்கக்கூடாது, ஒரு ரோல் மாடல் வச்சுக்கணும் அப்படின்னு. சரி யார சுவாமி ரோல் மாடல் வச்சுக்கணும்னா கருணாகராச்சார சுவாமி மாதிரி ஒரு பக்கம் உபன்யாசமும் நல்லா வரணும், அதே மாதிரி சாஸ்திரமும் நல்லா படிக்கணும், நல்லா காமிச்சு கொடுத்தேன். அப்புறம் வில்லூர் சுவாமியோட கூட அப்படியே நிறைய பழக்கங்கள்லாம் இருந்தது. சின்ன வயசுலேருந்தே உபன்யாசம், சின்ன வயசில் வில்லூர் சுவாமி சாதித்த உபன்யாசங்கள்லாம் இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது. அவர் அப்போ சொன்ன விஷயங்கள், சொன்ன ஜோக்கள் உட்பட, ஏன்னா சின்ன வயசு சொல்லும், இப்பவும் அப்படியே சொல்லுவேன். ஆனால் எனக்கு எல்லாமே ஞாபகம் இருந்துட்டுருக்கு. அப்படியே பல வகையில் மேற்கொண்டு நீ மேலே மேலே அபிவிருத்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பல அனுகிரகங்கள்லாம் பண்ணி சுவாமி வந்து இந்த இடத்துக்கு போ, அந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் காமிச்சாயிருக்கு. கண்ணாரச்சர் சுவாமி கூட பட்டுன்னு கை கூப்பிடுவேன். அதாவது யார் எந்த தோஷம் சொன்னாலும் அடியேன்னு சொல்லக்கூடிய ஒரு சுபாவம் அவருக்கு, வந்து சண்டை போட்டு இப்படி இப்படி அப்படிலாம் கிடையாது. அபாரமான கவிதா சாமர்த்தியம் மறுபடியும், ஏன்னா அது பரம்பரையே கவிதா பரம்பரை. எங்கள் அம்மா ஒரு விஷயம் சொல்வாள், இப்போ வர்றா அவ அந்த பரம்பரை கவிதா பரம்பரை. ஆனால்தான் அங்கே மாப்பிள்ளை அப்படி போயிட்டார் போயிருக்கிறது இல்லையோ, அப்போதான் அது பொருத்தங்கிறது இருக்கும், இல்லாட்டா பொருத்தமாக இருக்காது இல்லையோ. அதனால தான் இந்த மாப்பிள்ளைய அதே மாதிரி மாப்பிள்ளையை சேர்த்து விட்டார் அந்தத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்லுது. அந்த மாதிரி சாஸ்திரங்களாகட்டும், இந்த மாதிரி சித்தாந்தங்களாகட்டும், அந்த மாதிரி கவிதைகளாகட்டும், எல்லாம் ஒரு ஆச்சரியமான ஒரு ஆச்சாரிய புருஷ பரம்பரை, எல்லாம் ரொம்ப மனோஸ்லாகம். அடியன்கிட்ட பரம அனுகிரகம் அப்படிங்கிறது தான் அடியன் அடிக்கடி நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்போது தத்துவமுக்தா கலாபம் அடியன் வந்து எழுதி முடித்த உடனே இதை வெளியில் பிரிண்ட் பண்ணமா வேணாமான்னு ஒரு கவலை இருந்தது. ஏன்னு கேட்டால் தத்துவமுக்தா கலாபம் ஒரு ஆச்சரியமான ஒரு கிரந்தம், அடியை வந்து அதில் ஆழங்கட்பட்டு என்ன சொல்ல முடியாது. நான் ஏதோ படித்தேன், தெரிஞ்சதை எழுதினேங்கிறது மட்டும்தான். அடியனுடைய தகப்பனார் வந்து தத்துவமுக்தா கலாபத்தில் ஆழங்கட்பட்டவர். ஏன்னா ஐயா சுவாமி கிட்ட தத்துவமுக்தா கலாபம் சர்வார்த்த சித்தியோட பூர்த்தியாக மொத்தமுமே ஐயா சுவாமி கிட்ட அவர் அதிகரிச்சு, அதனால் சதஸ்லாம் தத்துவமுக்தா கலாபம் நிறையா சாதிச்சாங்க. பரீட்சை எழுதினார், தத்துவமுக்தா கலாபம் பரீட்சை எழுதி அப்படிலாம் வந்தவர். அடியனுக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது இல்லை. அப்போ வில்லூர் சுவாமி வந்து அதெல்லாம் மொத்தத்தையும் பார்த்துட்டு இதை தாராளம் முதல்ல புஸ்தகமாக போடு அப்படின்னா, ஒரே பயமாக இருக்குது அப்படின்னா, எல்லோரும் இதை வச்சுருந்தா பின்னாடி சொல்ல போகிறேன், ஏன் பயப்படுவாங்க, இதை வச்சுருந்தா இப்போ எல்லோரும் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். அதனால் இதெல்லாம் பயம் இல்லாமல் எதுக்காக சொல்கிறேன், இந்த மாதிரி புரோத்சாகனம் பண்ணது. சில சமயம் வேதத்தில் சில அர்த்தங்கள் சொல்லும்போது இது அப்படி இல்லை, சமீபத்தில் சமஸ்கிருதம் கூட இது இப்படி சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி சிக்ஷணம் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு உரிமை எடுத்துக்கொண்டு அடியனும் எல்லாத்தையும் பண்ணி காமித்தொன்னீங்கன்னா மகான் அப்படின்னு சொல்கிறேன். அவரை மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடியனை ஆரம்பித்தேன். இன்றைக்கும் அவர் மாதிரி ஆகணும் தான் நடந்துட்டு, அவர் மாதிரி ஆளை தேவளுக்கு வில்லூர் சுவாமி ரோல் மாடல்னு சாதிச்சார். தேவளே பல பேருடைய வாழ்க்கைக்கு ரோல் மாடலாக இருக்கீர். அப்போ இப்போ அந்த ஜென்ரேஷனுக்கு தேவளுடைய அட்வைஸ் அப்படிங்கிறது என்ன? அட்வைஸ் சொல்லும்படியா என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. எல்லாத்துக்குமே காரணம் ஆச்சாரியாவுடைய அனுகிரகம். அதுலேருந்தே பெருமாள் ஏதோ சங்கல்பிக்கிறான். அடியனுடைய தகப்பனா ஒரு விஷயம் சாதிப்பேன். அடியவங்க நாத்துல எல்லாருக்குமே அக்னிஹோத்தம் சுவாமியுடைய சம்பந்தம் தான் உண்டு. ஒன்றும் அக்னிஹோத்தம் எங்கள் தாத்தா சிஷ்யா, என்னுடைய தம்பி, எங்கள் அண்ணாவனுடைய குமாரர்கள் எல்லாருமே இல்லை, தகப்பனா அவருடைய சிஷ்யா அப்படிதான் வந்தான். அடியன் மாத்திரம் ஐயா சுவாமியுடைய ஒரு சிஷ்யன். ஐயா சுவாமி கிட்ட தான் காலக்ஷேபம், பரஞ்சாசம் எல்லாமே அங்கே தான், சமாசேனம் எல்லாமே அங்கே தான். எங்கள் ஆத்துல நான் மாத்திரம் ஒரு தண்ணி. அப்போது தோப்பனார் சாதித்த விஷயம் என்னன்னு கேட்டான்னா, இது ஏதோ சின்ன வயசுலேருந்தே அது இருக்குடா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டான்னா, அக்ஷராபியாசம் நடத்துச்ச பட்டின அக்ஷரம் எழுதிச்ச மோதிரம் என்ன மொழியும், இப்போ மோதிரம் இல்லை பவித்ரம், மோதிரம் எடுமே மோதிரம் இல்லையே அப்படின்னா சுவாமி தான் மோதிரம் எடுத்து கொடுத்தாச்சு. அந்த மாதிரி ஆச்சாரியாருடைய அனுகிரகம் அப்படிங்கிறது ஒன்று தான் நமக்கு பெரிய வேலை. மடியை அடிக்கடி சொல்கிறவருக்கும் பெரிய அளவில் ஞானம் வேணும்னா ஐயா சுவாமியுடைய ஞானமும் என்எஸ்ஆர் சுவாமியுடைய ஞாபகம் மதுரானந்த சுவாமியுடைய ஞாபகம் பார்த்தால் நம்மளுக்கு ஒன்றுமே கிடையாது, அது நல்லா தெரியும். கத்தியோத கல்பகான்னு சுவாமி தேசியன்னு சொல்கிற மாதிரி அவன் சூரியன் நம்மளாம் மினுமணுக்கு குச்சி, சூரியனுடைய பிரகாசம் நிறைய பேருக்கு பயன்படும், மினுமணுக்கு குச்சி குச்சியோட பிரகாசம் யாருக்கும் பயன்படும், அது அதுங்கிட்ட தான் பிரகாசம். அந்த மாதிரி தான் ஆனால் ஆச்சாரிய அனுகிரகம் தான் நமக்கு பரம தாரகம், அதுதான் போஷக், அதுதான் போக்கியம். இதனால் இதுதான் அது எனக்கு பலம். ஏன்னா மூணு ஆச்சாரியர்களிடையே பற்றி சொல்லுங்க, ஐயா சுவாமி, முதலானந்த சுவாமி, யஜ்வா சுவாமி, நெஜா சுவாமி ரூபத்தில் இடையே வந்து இடையே தோப்பனர்லாம். இவன் மூணு பேர் இவர்களுடைய ஒரு அனுகிரகம் ஒன்று தான் அடியாருடைய பெரிய பலம், வேற பலம் எதுவுமே கிடையாது. அதுதான் உண்மை. சுவாமி தேசியனை சொல்ற மாதிரி தேசியனே ஆச்சாரிய சம்பந்தம் அப்படிங்கிற ஜெயசியன் ஒரு இடத்துல சாதிக்கிறார். ஆச்சாரிய சம்பந்தங்கிறது சில பேருக்கு போட்டிக்கு விஷயமாயிடும், சில பேருக்கு பெருமைக்கு விஷயமாயிடும். நான் ஆச்சாரிய இந்த ஆச்சாரியனுடைய சம்பந்தம் எனக்கு இருக்குன்னு பெருமைக்கு விஷயமாயிடும், சில சமயம் போட்டிக்கு அதனால போய் நின்றுக்கிறது அப்புறம் என்ன இருக்கு? பெருமைக்கு விஷயமாகவும் போட்டிக்கு விஷயமாகவும் இருக்கு அப்படின்னு இருக்கிறதுல என்ன இருக்கு? அது இல்லாமல் ஆச்சாரிய சம்பந்தங்கிறது அனுகிரகத்துக்கு ஒரு கேதுவாக ஆகி அது நம்மளை உஜீவனம் பண்ண வச்சதுன்னா அதுதான் பரம பாக்கியம். அடுத்தது, இந்த சம்பிரதாயத்தை இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எப்படி எடுத்துன்னு போறது, அவளை எப்படி ரீச் அவுட் பண்ணி சம்பிரதாயத்தை புரிய வைக்கிறதுங்கிறத எப்படி பண்ண முடியும்? இப்போ நாம புதுசா எதுவும் பண்ண வேண்டாம். தேசியன் வந்து ரகசிய கிரந்தம், சில்லறை ரகசியம், ஸ்தோத்திரவாடன பெரிய ஸ்தோத்திரம், சின்ன சின்ன ஸ்தோத்திரங்கள் தமிழ்ல எல்லாம் சாதிச்சிருக்க. தேசியன் சொன்னத சின்ன வயசுல ஸ்தோத்திரவாடம் கத்துக் கொடுக்க ஆரம்பிக்கணும். அதுல நான் அதாவது என்ன கேட்டேன்னா, இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரின்னு கேள்வி கேட்கறோம். ஏன்னா இந்த காலத்துல பெரிய சேலஞ்சு நிறைய விஷயம் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், நாங்கெல்லாம் படிக்க வச்ச ரேடியோ கிடையாது, டிவி கிடையாது, வெளி விஷயங்கள்ல எதுவுமே கிடையாது. இப்போ வந்து நம்ம ஆத்துக்குள்ள வந்து செல்போன் மூலமாக சகலமும் வந்துருத்தோம். அப்போ இந்த மாதிரி சமயத்துல நம்ம பசங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா, சின்ன வயசுலேருந்தே சோத்த படங்கள்ல சின்ன வயசுலேருந்து ஆகுது. எப்படி ஆனாலும் பசங்கள் வந்து ஸ்கூல் படிப்பு தவிர வேற படிப்பு இல்லைங்கிறது கிடையாது. இது இல்லட்டா வயலின் கிளாஸ் படிக்க போவான், அது இல்லட்டா வேற ஏதாவது படிக்கிறதுக்கு யோகா, எதுக்கோ ஒன்றுக்கு போவான், யாரும் வெறுமை இருக்க போறது இல்லை. அப்படி இருக்கச்ச நாம வந்து தேசிய சோத்திர படங்கள், நம்ம திவ்ய பிரபந்தங்கள் இதெல்லாம் தான் ஆரம்பிச்சு வச்சு வரும்போது தான் அவளுக்கு வந்து மெதுவாக சம்பிரதாயத்தில் ஊட்டம் வரும். அடியே அடிக்கிற ஒரு விஷயத்தோட இருக்கும், சின்ன வயசுல சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து பெரிய வயசுல படிக்கிறான் வச்சுக்கோங்க, காலேஜ்ல படிக்கிற வச்சுக்கோங்க, அப்ப இதெல்லாம் விட்டுருவோம். ஏன்னா அவளுக்கு ஏகப்பட்ட பர்டன் வரும், அப்ப இதெல்லாம் விட்டுருவோம். அதை பத்தி கவலையே பட வேண்டாம். சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருவோன்னா கட்டாயம் அவன் 50 வயசுல திருப்பி படிப்பான், அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அந்த அனுகிரகங்கிற வீண் போகாது. சின்ன வயசு நாங்கள் அதெல்லாம் படித்தோம்னு சொல்லிட்டு திருப்பி ஆரம்பிப்பான், திருப்பி ஆரம்பிச்சா மறுபடியும் அவன் நல்லா வருவான். அதனால நமக்கு முக்கியமாக என்ன கேட்டானா, எப்போ ஆரம்பிக்கிறதுங்கிறதா இல்லாமல் முதல்லேருந்து முனையிலேருந்தே ஆரம்பிச்சு அதுக்கு தான் தேசியம் எல்லாருக்கும் எல்லாம் வச்சிருக்காரு. யார் யார்கிட்ட என்னன்னு சொல்லி கொடுக்கணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்து, காலக்ஷேபமாகவோ சந்தையாவோ இப்படியாவது சொல்லி கொடுத்து, அவள் லைஃப்பில் தேசியன் இஸ் ஏ பார்ட் ஆஃப் லைஃப், எல்லா சீவிஷ்ணமாக இருக்கும், தேசியன் இல்லாத சீவிஷ்ணம் கிடையாது. அப்படி அது வந்தா நம்ம சம்பிரதாயங்கிறது நல்லா வளரும் என்பதாக தோன்றுறது. காலேஜுக்காக தான் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் நிறைய இருக்கு. காலக்ஷேபம்னு காலக்ஷேபம் சந்தையெல்லாம் சாதிச்சுது. இப்போ கரண்ட் ஜென்ரேஷன்ல எப்படி இருக்குன்னா, சந்தை காலக்ஷேபம் இதெல்லாம் ஆன்லைன்ல வந்துருது, அது ஏற்புடையதா எப்படிங்கிறத? இது ஒரு விஷயம் சொல்றா, காலத்தின் கட்டாயம் ஒன்று சொல்றா, அரசியல் வேடிக்கை அது. இந்த காலத்தின் கட்டாயங்கள் இப்போதான் புரியுது நமக்கு, இது பண்ணித்தான் ஆகணும், வேற வழி கிடையாது. அப்படி ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டால் வைஷ்ணவ குழந்தைகள் அப்படின்னா எத்தனையோ தேசங்கள்ல இருக்கா, ஏதோ இங்க இருந்தா பிழைக்க, பாரத தேசத்துல கொஞ்சம் பிழைக்க முடியாத நிலை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, எத்தனையோ பிரச்சனை இருக்கு அங்கங்க இருக்கா. அவளுக்கு நாம இதை கொடுக்காட்டா அவன் வேற எங்கே போவான்? ஏன்னா வேற எதுவும் இல்லைன்னா விஷயம் வேற, கொடுக்கறதுக்கு நிறைய பேர் காத்துட்டு இருக்கான். இது இல்லாட்டாலும் இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. அப்போ இப்ப என்ன அதுன்னு கேட்டா, காலத்தின் கட்டாயம் என்ன அதுன்னு கேட்டா, நாம கொடுத்த ஆகணும் ஆன்லைன் மூலமாக ஸ்தோத்திர பாடமோ இல்ல சத்விஷயங்களோ கொடுத்தாகணும், கொடுக்காம இருக்க முடியாது. அதனால அடியன் முன்னாடி இதை பத்தியான ஒரு சின்ன ஒரு மீட்டிங் ஒன்று நடந்தது. அப்போ அடியன் சொன்ன விஷயத்த எல்லாருமே ஏத்துட்டான். அடியன் என்ன விஷயம் சொன்னேன் அப்படின்னு கேட்டானா, அங்கங்க பல இடங்கள்ல இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகளுக்கு இல்லை பெரியோர்களுக்கு நம்ம இந்த மாதிரி சத்விஷயங்கள்லாம் கொடுக்க மறுத்துட்டோம்னா அது அவர்களுக்கு நாம் பண்ணுகிற துரோகம் அப்படின்னு துரோகம் பண்றோம். ஏன்னா நம்மை சேர்ந்தவர்கள், நம்மாத்து குழந்தைகள், உற்றார் உறவினர்கள் இவர்களுக்கு நம்ம இதை கொடுக்கலன்னா ஏதோ நம்ம கொடுக்க வேண்டிய நம்ம கொடுக்காத தப்பாகும், இது துரோகமாகும். அதனால கொடுத்து தான் ஆகணும். அதே சமயம் பெரிய அளவில் சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாமல் எப்படி கொடுக்கணுங்கிறது மகான்கள்லாம் பரிபாலனை பண்ணிட்டு இருக்கா, தமிழ்நாடு அடிக்கடி சொல்ற வழக்கம். அதனால எது இது எப்படி எப்படி கொடுக்கலாம் சொல்றீங்களே, சுவாமி தேசிகரே அழகா சொல், சுவாமி தேசிகம் ஒரு இடத்துல சொல்ற, நான் வந்து இதை விவருத்த மிக ரகசியம் என்மையா கோபனியுங்க, இந்த ரகசியமா வச்சுக்கணும், அது எழுதிட்டேன் அப்படின்னு. ஏன் எழுதின? அந்த எண்ணத்தினால தானே எழுதினேன். இது எழுதாட்டா பின்னாடி இது கிடைக்காது போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால. ஏன்னா பல பேர் பலவிதமா சொல்ற முடியுமா, நான் ரட்சிக்கணும் ஆனா நான் இங்க எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். அந்த மாதிரி ரீதியில சிலது நம்ம கொடுத்தாக வேண்டிய ஒரு கட்டாயம். சுவாமி தேசியம் காலத்துல ஒரு கட்டாயம், அப்போ ஒரு கால கட்டாயம் இருந்துச்சு. அதனால்தான் சுவாமி தேசியம் சிலர் ரகசியங்கள்லாம் சாதிச்சிருக்கார். அப்போ அதுக்கான நியமங்களுக்கு உட்பட்டு தான் சாதிச்சிருக்கார். அந்த மாதிரி சாஸ்திர விரோதம் இல்லாமல் ஆன்லைன்ல நம்மளால கொடுக்க முடியும். அதை மகான்கள்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக எல்லாருமே நம்ம வைஷ்ணவ குடும்பங்கள் எல்லாரும் இந்த நன்னா உபயோகப்படுத்திக்கணும். இந்த ஆன்லைன் மாத்தியம்னு ஒன்று இருக்கேன், இதை நன்னா உபயோகப்படுத்தினு இதுல சகலத்தையும் கத்துக்கணும் அப்படிங்கிறது. இப்போ மிக சமீபத்துல சுவாமியோட சிருஷ்டியப்த பூர்த்தி நடந்தது, அதுக்கு அங்கமா சுவாமியோட வெப்சைட் ஒண்ணு ஓபன் ஆயிருக்கு. அதுல என்னென்ன நாங்க எதிர்பார்க்கலாம், என்னென்ன இருக்கு அதுல இந்த விஷயத்தெல்லாம் பத்தி? ஸ்ரீ வாசுதேவம், இந்த அடியன் சொன்ன உபன்யாசங்கள், அது மாதிரி வியாசங்கள், இதெல்லாம் நிறைய இருக்கு. சிவ திராமாயணம்னாலே ராமாயணத்திலேயே சிவ திராமாயணம் மாத்திரம் இல்லாமல் ராமாயண சம்பாஷணங்கள், ராமாயண விசாரங்கள், பாதுகா ராமாயணம், இந்த மாதிரிலாம் பல சீரீஸ்லாம் இருக்கு. அடியன் வந்து பல குரூப்புகள் மூலமாக சொல்லிட்டு இருக்கேன். ஆச்சாரிய பாதுகா, அதுதான் முத முதல்ல அடியன் பள்ளிகள் சொல்ல ஆரம்பிச்சது. ஆச்சாரிய பாதுகா இப்போ ரொம்ப பிரசித்தமாக இருக்கு. அது மாதிரி ஜிஎஸ்பிகே, அந்த மாதிரியாக ராமானந்தையா, இந்த மாதிரி பல அமைப்புகள் இருக்கு. அந்தந்த அமைப்புகள் மூலமாக நம்ம சம்பிரதாயத்தை சேர்ந்த அமைப்புகள், இப்போ நம்ம தேசிகாடி இருக்க மாதிரியாக பல அமைப்புகள் இருக்கு. ஓ செயற்பட்டுருக்கா அங்கங்கே அடியான்னு நிறையா சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருக்கச்சா ஈஸியலி ஆக்சசபிள்ங்கிற ரீதியில் பட்டுங்க ராமாயணம்னா அதை பற்றி அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு இடத்துல கிடைச்சா நல்லாயிருக்கும். அது மாதிரி கட்டுரைகள்னா இன்னும் லட்சம் பிரியாளம் இருக்கு, இங்கே வந்திருக்கு, அங்கே வந்திருக்கு, எல்லாம் இந்த காலத்தில் புஸ்தகத்தில் யார் தேடி போகிறேன், எல்லாம் ஒரு பிடிஎஃப் ஃபார்மில் ஃபைலில் கிடைச்சா சொல்லியிருந்தா எல்லாரும் பார்க்குறாங்க. அதனால இதெல்லாம் சுலபமாக ஒரு இடத்துல கிடைக்கும்படி இருந்தால் அதை பார்ப்பதற்கோ கேட்பதற்கோ சௌரியமாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் முதல்ல வந்து இதை ஆரம்பித்தது. இதை இன்னும் மேலே மேலே அபிவிருத்தி பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கு. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நமக்கோ இல்லை அடியனுடைய தமையனாலும் முதலாளும் ஒரு விஷயம் தோணித்து வச்சுக்கோங்களேன், அதை உடனடியாக சொல்லணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். அப்போ என்ன சொல்றது என்னங்கிறது தெரியாது. நமக்குன்னு ஒரு சேனல் இருந்தால் சரி இன்னைக்கு இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு தோணும். இல்லாட்டா சில சமயம் என்ன ஆயிடுதுன்னு கேட்டானா மறந்து போயிடுது. இப்படி ஏதோ ஒரு விஷயம் அப்படி எழுந்துக்கிச்சே இந்த விஷயம் அப்படின்னு ஒன்று தோன்றது, தோணுன்னா இன்னும் அதை சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதை உடனே சொல்லிட்டா நல்லது. அதுக்காகவும் ஒன்று வேணும், சத்விஷயங்கள்லாம் சொல்கிறதுக்கும் ஒன்று வேணும். அது மாதிரி பெரிய வாழ்க்கையும் கேட்டு நீங்களாம் ஏதாவது விஷயம் சொல்லணும்னு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கோ, ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். அதை எப்போ போடணுமோ அப்போ அந்த சமயத்தில் நாம் அதை போட்டுக்கலாம். நித்தியமே கரெக்டாக எழுந்துக்கிச்சே ஏதோ ஒன்று விஷயம் தோணும். இந்த இது கூட இப்போ சொன்னேன் அப்படியே கூட தனிமை துணையாக நேற்று காத்தால் தான் தோணுச்சு இந்த பதம் எத்தனை ஆசிரியம் மின் தனிமை துணையாகன்னு போட்டிருக்காரு. தனிமை எப்படி துணையாகும், அது மாதிரி துணையான வீடத்துக்கு துணையாகவும் உயிர் அப்படின்னு சுவாமி தேசியம் சாதிக்கிறது. ஸ்ரீரங்க வைபவத்தை சாதிக்க முடியும். ராமாவதாரத்தில் பெருமாளுக்கு துணையாக விபீஷன் இருக்காது. அப்போ விபீஷனுக்கு துணையாக இப்போ பெருமாள் பெரிய பெருமாள் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அது இதில் வேடிக்கை என்னன்னா பெருமாளுக்கு அசகாய சூரன் பெயர், அவருக்கு துணையே தேவையில்லை. துணையே தேவையில்லாத ஒருத்தருக்கு நான் துணையா இருக்கேன்னு வர்றாரு. ஏன் வர்றாருன்னு கேட்டோம்னா சக்கிய கைங்கரியம் துணையானா என்னுடைய துணையினாலே உங்களுக்கு ஆக வேண்டியது எதுவும் கிடையாது. ஆனால் கைங்கரியங்கிறது அவருடைய ஆக வேண்டியதுக்காக இல்லையா இல்லையா, அதனால பக்தன் சொல்ற கொடுக்குறாங்கிற அப்படின்னால தான் பெருமாள் ஏற்றுக்கிறது. அதனால சகிய கைங்கரியம் அப்படிங்கிற ரீதியில நான் துணையாக யுத்தத்தில் உமக்கு துணையாக கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு விபீஷன் வர்றார். அப்போ பெருமாள் ராமன் பார்த்தா அப்போ உமக்கு துணையாக நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெருமாள் புத்தன் பட அப்படின்னு. ஆக இந்த மாதிரி சில விஷயங்கள் ஆச்சரியமான பதப்பிரயோகங்கள்லாம் அப்பப்போ ஏதாவது ஆச்சாரிய அனுகிரகத்தினால தோணித்தனா அதை நம்ம எங்கேயாவது ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தா நல்லதுன்னு தோன்றது. அது மாதிரி பெரியவா சொல்றதையும் இன்னும் சில பேர்லாம் கேட்கலான் இருக்கும், உங்களுக்கு ஏதாவது தோணித்தனா சொல்லுவோம் உடனே ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நல்ல விஷயங்கள் சத்விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம்.